श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। सशङ्खचक्रलाञ्छनस्तदुद्धपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीवाससूरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुचार्यम् गुरुवर्यमीडे पितामहस्यापि पितामहाय प्राज्ञसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। भरताय परम् नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिपाजे यदुभग्नमशेषतः पृथिव्याम् प्रथितो राघव पादुकाः प्रभावः। पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् मारुह्य कविता शाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः। शृण्वन् रामकथाम् मदम् को नयाति वराम् गतिम् यक्विबन् सततम् रामचरितामृतसागरम् अतृप्तस्तम् मुनिम् वन्दे प्राचेत समकल्मषम् गोष्पदीकृतमाराशिम् वशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नम् वन्दे नीरात्मजम् मञ्जनानन्दनम् वीरम् जानकी शोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्देः लङ्का भयङ्करम् मनोजवम् मार्दतुल्यवेकम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलम् सलीलम् यशोकवह्निम् जनकात्मजायाः आदायते नैव दाहलङ्काम् नमामि तम् प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजाततरमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र गतमस्तकाञ्जलिम् वाक्मवादि परिपूर्णालोचनम् मारुतिराक्षसान्तकम् वेदवेद्ये परेम् श्रीजातयतशरथात्मजे वेद प्रातयतसादासीत् साक्षाद् रामायण तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थमाख्यबुद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधन् निशामयुधम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि। वैदेही सहितम् सुरद्रुमतले हैमेः महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थिते अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामलम्। श्रीसीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत्समेत श्रीरघुनन्दन परब्रह्मणे नमः। நேற்றைய தினத்திலே நாம் சீதாபகரணத்தை பார்த்தோம். பெரிய உடையார் என்று சொல்கிற வழக்கம் ஜட்டாயுக்கு. ஜட்டாயு தன்னால முடிந்த வரைக்கும் பிரயத்தனப்பட்டு பார்த்திருக்கார். தன்னால முடிந்த வரைக்கும் பிரயத்தனப்பட்டு பார்த்துட்டு முடியல. அவர் ராவணனுடைய ரத்தத்தை உடைச்சார், ராவணனுடைய சாரதிய அழிச்சார், ராவணனுடைய தலையில போட்டுருக்கிற கிரீட்டத்தை அவர் அழிச்சார். இப்படி தன்னால வயசானவரா போயிட்டு அகையில தன்னால முடிஞ்ச வரைக்கும் ராவணனிடத்துல இருந்து சீதையை ரட்சிக்கணும்னு பிரயத்தனப்பட்டு அப்படி சீதையை ரட்சிக்கணும்னு பிரயத்தனப்பட்டா கடைசியில என்ன பண்ணா ராவணன் கேட்டோம்னா அந்த ஜட்டாயுனுடைய ரெக்கைகளை வெட்டினா, காலை வெட்டினா, எல்லாத்தையும் வெட்டினா அப்படியே குத்து உயிரும் கொலை உயிருமா கீழே விழுந்துட்டார். அவர் அதை பார்த்தார். அப்போ இது பண்ணச்சே சீதா பிராட்டி, இந்த பெரிய யுத்தம், கோரமான யுத்தம் நடந்துருக்கச்சே, அவ ஓரமா ஒரு பக்கமா ஒதுங்கி நிக்கிறா. ஒதுங்கி நிக்கிறதோடும் இல்ல, அந்த கொடிகள்லயும் கையிலையும் மறைச்சிருந்து இருக்காவும். திரும்பி வராவன் திரும்பி பார்த்த உடனே எல்லாம் வந்து ராவணன் சீதா பிராட்டிய குடிச்சு அலறா, என்ன விட்டுடு என்ன விட்டுடு என்ன இருக்கும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் தூக்கிட்டு போற. அவன் பாக்கிறான், அயம் ஹி கிருபையா ராம மாம் திராத்து மிக சங்கதா சேத்தே விநிகதோ பூபௌ பயா மயா பாக்யா விஹங்கதா விஹங்கமஹா அப்படின்னு சொல்றாரு. மமா பாக்யாத்து விஹங்கமஹா, என்னுடைய தௌர்பாகியத்தினால இந்த ஜட்டாயு பாவம் அடிபட்டு தரையில விழுந்து கிடக்குற, அயம் ஹி கிருபையா ராம மாம் பிராத்து மிக சங்கதா, ஹே ராமா, இதோ இங்க பக்கத்துல இருக்கிற இவரை பார்த்து கேக்குற, என்ன ரட்சிக்கணும்னு வந்தவராக இருந்திருக்கிறவர் பாவம் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார். திராகிமா மத்திய காக்குஸ்தா லக்ஷ்மணேதி வராங்கனா சுமந்திர சுசந்திரஸ்தா சமாக்கிரந்தது சண்மதாந்து யசாந்திகே, ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, நீங்க தான் என்ன ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. உடம்பெல்லாம் நடுங்கிறது, என்ன விட்டுடு விட்டுடுன்னு சொல்ற. முஞ்ச முஞ்சேதி பகுஷா பிராபதாம் ராட்சசாதிபா க்ரோஷந்தீம் ராமராமேதி ராமேண ரஹிதாம் வனே, ராமன் இல்லாத இருக்கச்சே ராமராமான்னு ராமனையே சொல்லின்றிருக்கிற சீதா பிராட்டிய விட்டுடு விட்டுடுன்னு சொல்றவள சீதா பிராட்டிய அப்படியே தூக்கிட்டு போற. அப்ப தூக்கிட்டு போய் வழியில் நடந்ததெல்லாம் நேற்று பார்த்தோம். அங்க சீதா பிராட்டி அந்த ஆபரணத்தெல்லாம் கழட்டி அந்த ஒரு அஞ்சு குரங்குகள் இருந்து அந்த குரங்குகள் இருந்த இடத்துல பாரு, ஒரு கால் எங்க ராமன் தேடிண்டு வந்தாருனாக்கா இப்படி போனார்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றதுக்கு அவசரம் சொல்ற. உத்தரியும் வராரோகா வரசுபான் ஞாபரணான முமோச்ச எதி ராமாய சம்சேயுரிதி பாமினி, ஒரு கால் இங்க ராமர் வந்தார்னா ராமரண்ட இவா சொல்லுவாளோ என்னமோன்னு சொல்லி நினைச்சுண்டு இங்கிருந்து போறான். இவளை கொண்டு போய் லங்கைக்கு அழைச்சிட்டு போயிடுறான். லங்கைக்கு அழைச்சிட்டு போன பிற்பாடு அந்தப்புரத்துக்கு போறான். அந்தப்புரத்துல கொண்டு போய் வைக்கிற, ஏற்கனவே எத்தனையோ பேர்லாம் இருந்துருக்கா அங்க, எத்தனையோ உத்தம ஸ்திரீக்கள்லாம் இருந்துருக்கா, அந்த உத்தம ஸ்திரீக்கள்லாம் இருந்துருக்கிற அந்தப்புரத்துல கொண்டு போய் வச்சுட்டு சீதையின் இடத்துல ராவணன் சொல்றான், ஏதிதம் ராஜ்யதந்திரம் மே த்வயி சர்வம் பிரதிஷ்டிதம் ஜீவிதஞ்ச விசாலாட்சி த்வம்மே பிராணேர் கரியசி, எனக்கே உரித்தானதாக இருந்திருக்கிற இந்த லங்கைஸ்வரியம் லோகம் முழுக்கத்துக்கும் ராட்சச கூட்டங்கள் மொத்தத்துக்குமே தலைவனாக இருக்கும் தன்மை இருந்திருக்க இதை உன் காலடியில நான் சமர்ப்பிக்கிறேன். நான் இன்னிலிருந்து எனக்கு என்னுடைய பிராணனே என்னுடைய உயிர்ப்பு, அதாவது நான் இருக்கிறதே என்னுடைய இருப்பே உன்னிடத்துலதான் இருந்திருக்கு. தொம்மே பிராணைஹி கரியசி, நீ என்னுடைய பிராணனை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவள் என்று சீதா பிராட்டியின் இடத்துல சொல்றார். துஷ்கரம் யத்முதா கர்மா வனவாசமே, தோபாரி இப்ப வந்துடுத்து உனக்கு பெரிய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உனக்கு நீ வந்து இங்க எல்லா சுகத்தையும் அட, நான் அதுக்கு கேரண்டி. நீயும் ஏதோ ஒரு, நாம எல்லாரும் கொஞ்சம் பாபமும் பண்றோம் புண்ணியமும் பண்றோம், இது ராவணனுக்கும் தெரியும், ராவணன் நன்னா வாசிச்சவன். நீ ஏதோ கொஞ்சம் ஜென்மாந்திரத்துல கொஞ்சம் பாபம் பண்ணிருக்க, அந்த பாபம் பண்ணினதுனால இத்தனை நாள் உனக்கு வனவாசம் கிடைச்சது. இப்போ நீ பண்ண பெரிய சுகிருத விசேஷம் இன்னைக்கு என்கிட்ட வந்துட்ட, இந்த லங்கைஸ்வரியத்தை நீ அடைய போற, ராவணனுடைய மனைவியாக நீ ஆக போற, நீ துஷ்கிருத்தம் நீ ஆகையில நினைச்சுக்கோ, துஷ்கிருத்தம் கர்மா வனவாச சத்கதம், வச்சுதான் அனுபவம் உனக்கு ஏற்பட்டது. வனவாச அனுபவம்ன்றது உன்னுடைய பாபகர்மாவனால என்று சொல்ற சுவாமி தேசிகன் சாதிக்கிற தயாசிரத்தில் அனுபவித்து முகம் நாலமாகாமி காலாசமேஷம் நிஷ்கிரியாபிர்ணசக்கியம் நம்ம போய் பெருமாள்கிட்ட சொல்றோம், என்னுடைய பாப்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட வரேன் அப்படின்னா, அந்த பாப்பத்தெல்லாம் அனுபவிக்கிறதுனாக்க நம்ம எவ்வளவு கொஞ்சமா கொஞ்சமா பாப்பம் பண்ணிருக்கோம். இது சமுத்திரத்தை அலையாட்டம் வந்துட்டு இருக்கோம். அனுபவித்து முகம் நல்ல ஆகாமி காலா என்னதான் இருந்தாலும் நமக்கு எவ்வளவு தீர்க்காயசு கொடுக்கறதுன்னா கூட 90 வயசு இருக்கும், 91 வயசு இருக்கலாம், 100 வயசு இருக்கலாம், எங்கேயா நமக்கு பிரமாணம் கொடுக்க போறது இல்ல. அப்ப அந்த 90 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் நமக்கு தீர்க்காயசு கொடுத்தா கூட நாம பண்ணிருக்கிற பாப்பங்களுக்கெல்லாம் பாப்பங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வரோன்றதுக்கு சொல்லவே முடியாது. மேல மேல மேல மேல பாப்பம் வந்துட்டு இருந்துருக்கு, அலகலையா இருந்துருக்கு. சரி, பிராயசித்தம் பண்ணினாக்க பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிடுவோம் அப்படின்னா பிரசமயிதும சேஷம் நிஷ்கிரியாபிர்ணசக்கியம், கொஞ்சமா நெஞ்சமா நாம பாவம் பண்ணிருக்கோம், அந்த பாப்பத்துக்கு பிராயசித்தால போக்கடிக்கிறது முடியவே முடியாது. அப்ப என்னதான் வழி? பாப்பம் போனாதான் பெருமாள் அடைய முடியும், இல்லைன்னா பெருமாள் அடைய முடியாது. அப்ப என்னதான் நமக்கு வழி அப்படின்னு அதுக்குதான் சுவாமி சாய்க்கிறார். தயாதேவி சீனிவாசன் இடத்துல பிரார்த்தனை பண்றாளா நமக்கு? அந்த பிறகு தயாதேவி இட்ட வழக்காக இருந்துட்டு இருக்காரா சீனிவாசன்? இவனுடைய நம்மளுடைய பாப்பம் மொத்தத்தையும் நெருப்புல போட்டு ஊகுமுள்ளு மாதிரி போகும்படியாக பண்ணி அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுனாக்க நெருப்புல போட்ட ஊகமுள்ளு எப்படி பொசுங்கி போகுமோ அந்த மாதிரி பொசுங்கி போகும்படியாக பண்ணி நம்மள பாபம் இல்லாதவர்களாக ஆக்கி நம்மள ஏத்துக்கும்படியாக பண்றாள் தயாதேவி என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்ற. இந்த பாபத்தை அனுபவிக்கணும்ன்றது ராவணனுக்கும் ராவணனுக்கும் தெரியும், அதையால சொல்றான். அவன் நம்ம சீதைக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்றான். நீ என்னைக்கோ எப்பயோ பண்ண ஜென்மாந்திரத்துல பண்ண பாபம் உனக்கு வனவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்தது, அந்த பாப்பெல்லாம் போயிட்டு நீ பண்ணிருக்கிற ஒரு பெரிய புண்ணியம் இப்ப என்ன பண்ண போறதுன்னு கேட்டோம்னாக்க லங்கைஸ்வரியத்தை அனுபவிக்கும்படியாக பண்ண போறது, ஆகையால் நீ வந்துட்ட இங்க, ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்று சொல்றானா. இது விபரீதமா இருந்துட்டு இருக்கு. அதுக்கும் ஒன்னும் பதிலே சொல்ல வாய்மொண்டு இருந்துட்டு இருக்காளாம். இவனுக்கு கடைசியில ஒரு உச்ச நிலைக்கு போயிட்டாங்க ராவணன். ஏதோ பாதோ மயா ஸ்னிக்தௌ சிரோபிஹி பரிபீடித்தௌ பிரசாதம் குருமே க்ஷிப்ரம் வஸ்யோ தாசோஹமஸ்மிதே இமா சூன்யா மயா வாசஹ சுஷ்யமானேன பாஷிதாஹ நசாபி ராவணஹ காஞ்சித் மூர்த்னா ஸ்திரீம் பிரணமேதஹ என்று சொல்றான். உன் கால்ல என் தலைய வைக்கிறேன், நானு உன் கால்ல விழுறேன். என்னன்னு என்ன பண்றதுன்னே புரியல. அவனுடைய காம மோகம் இருந்துட்டு இருக்க அப்படி பண்றது ராவணன. ஏதோ பாதோ மயா ஸ்னிக்தோ சிரோபி பரிபீடித்தோ அப்படின்னா, உன் கால என் தலைய வச்சு நான் வந்து இந்த உன் திருவடிய நான் பிடிச்சுக்கிறேன், உன் காலை நான் பிடிச்சுக்கிறேன். பிரசாதம் குருமே க்ஷிப்ரம் வஸ்யோ தாசோஹம் அஸ்மி, என் விஷயத்துல நீ காண்பி, உனக்கு வசியனாகவும் உனக்கு தாசனாகவும் நான் ஆகிறேன். இந்த ராவணன் என்றைக்குமே தலை வணங்கினவன் கிடையாது, யாரிடத்திலயும் தலை வணங்கினவன் கிடையாது. அப்படிப்பட்ட ராவணன் உன்னுடைய காலில் விழுந்து நான் கேட்கறேன்னாக்க நான் எவ்வளவு ஆசைப்படுறேன் உன்னன்றது தெரிஞ்சுக்கோ. நீ இதுக்கும் பதில் சொல்லல பாக்கற. கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான், இவனோட நேரம் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்தரத கிருத்வா ராவணம் பிரத்யபாஷத இப்படி எல்லாம் இவ்வளவு கால விழுந்து கேக்குறான் தப்புன்னு சொன்ன உடனே ஒரு கால அவ மசிஞ்சிடுவாள்னு நினைச்சிருக்க போறானேன்றதுக்காக பதில் சொல் அவள் சொல்றா. திருணம் அந்தரத கிருத்வான்னு ஒரு புல்ல நடுவுல போட்டாளாம், நடுவுல போட்டுட்டு அவனிடத்துல பேசுறாளாம். யார் நீ யார்? ராமோ நம சர்மாத்மா திருடு லோகேஷு விஸ்ருதா தீர்கபாகோ விசாலாட்சா தெய்வத்தம் ச பதிர்மம இஷ்வகுணாங்குலே ஜாதா சிம்மஸ்கந்தோ மகாத்யுதி லட்சுணேன சக பிராத்ரா வஸ்தே பிராணான்வதிஷ்யதி. நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க, இப்ப என்ன பண்ணுவ? ராமர் மகாத்மா லக்ஷ்மணனோட கூட காட்டுல இப்ப ஜனஸ்தானத்துல இருந்துட்டு இருக்க, நீ பண்ண காரியத்துக்கு எஸ்தே பிராணான் வதிஷதி, உன்னுடைய பிராணனையே போக்கடிக்கும்படியாக ராமர் பண்ண போறே. அவர் என்னதான் பண்ணுவார்? நீ வந்து இனிமேல் நீ ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிட்ட, நீ என்ன இங்க கொண்டு வந்துட்ட, என்ன இங்க கொண்டு வந்த பிற்பாடு இனிமேல் நீ பிழைக்கிறதுன்றது சந்தேகம்தான். ஒரு யூபஸ்தம்பத்துல கட்டின யாக பசு மறுபடியும் பிழைக்குமா? பிழைக்காது. நீ அப்படிப்பட்ட காரியத்தை தான் பண்ணிட்ட. ஆகையால எதி பசே ராமஸ்தாம் ரோஷதீர்த்தேன சக்ஷுஷாம் ரக்ஷா துவமத்ய நிர்தக்தஹா யதா ருத்ரேண மன்மதஹா. ராமனுக்கு கணக்கு தெரிஞ்சு போயிடுச்சுனாக்க சிவபெருமானாலே எரிக்கப்பட்ட மன்மதன் மாதிரி உன்னை கண்ணாலேயே சுட்டுடுவான். அவர் சாகரம் சோஷையே அப்படி சீதாம் மோச்சையே தீகம் கதாசுஸ்துவம் கதஸ்ரீகா கதசத்வோ கதேந்திரியா லங்கா வைதவிய சயுக்தா துவத்கிருதேன பவிஷ்யதி. ராம சாகரத்தையே ஒரு சமயத்துல அப்படியே வத்த வச்சு கூட இங்க வந்துட போறேர். அப்படி ராமர் கணக்கு இங்க வந்துட்டேர்னாக்க நீ மாத்திரம் போல, இந்த லங்கையே பொலிவு இழந்து போக போறது, இந்த லங்கை சுரியம் இந்த லங்கா பட்டணமே விதவையாக போக போறது என்று சொன்னாராம். நசக்கியா யஜ்ஞ மத்தியஸ்தா வேதிஹி சுருக்பாண்ட மண்டிதா த்விஜாதி மந்திர சம்பூதா சண்டாலேனேவ மர்த்தித்தும். நீ என்ன தொடரத்துக்கு உனக்கு யோக்கியதையே கிடையாது. சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை என்ன பண்ண என்ன சொல்ற? இதுக்கெல்லாம் சொல்ற ஒரு திருஷ்டாந்தத்தை தான் பார்க்கணும் சீதா. இது எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது வால்மீகி சொல்ற திருஷ்டாந்தம் எத்த சொல்லி சொல்றன்றத பாக்கணும். நசக்கியா யஜ்ஞ மத்தியஸ்தா வேதிஹி சுக்பாண்ட மண்டிதா அப்படின்னு யாகம் பண்ணிட்டு இருக்க, எல்லா பக்கத்திலயும் பிராமணாலாம் மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மந்திரம் சொல்லி இருக்கே நடுவுல யாக வேதியில சுருக்கு சிரவம்னு சொல்லக்கூடிய பாண்டங்கள்லாம் யாகத்துக்கு உபயோகப்படக்கூடிய பொருள்கள்லாம் அப்படியே வச்சிருக்கா. அத்த அங்கேந்து ஒரு நீச்ச ஜாத்தியில இருந்துட்டு இருக்கோம், தூக்க முடியுமா? எடுத்துக்க முடியுமா? தொடக்கூட முடியாது. அந்த மாதிரிதான் நீ என்ன பொறுத்த வரைக்கும் தர்ம நேயத்த தர்ம பத்னி திருடவிரதா தர்ம நேயத்தை மாதிரி இருந்து ராமனுடைய நான் தர்ம பத்னி நானு. நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கிற அல்பமான போகங்கள்லாம் அனுபவிச்சு நான் இருக்க முடியாது. இது சீதா பிராட்டி உறுதிப்பட சொல்றா. ராவணன் சீதா பிராட்டியிடத்துல தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் காண்பிச்சு இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நீ அனுபவிக்கலாம்னு முதல்ல ஒரு ஆசைய கலப்பி சொல்லி பார்த்தோம். அடுத்தது தான் அவளிடத்துல வச்சிருக்கிற ஒரு காமத்தை சொல்றான். நீ இல்லன்னா என்னால உயிர் வாழ முடியாது என்று சொல்றான். என்னுடைய உயிருக்கும் மேலாக ஒன்ன நான் நினைக்கிறேன்னு சொல்றான். இந்த காமம் வைக்கிறது ஆசைப்படுறதுன்றது நியாயமான வஸ்துவில் ஆசைப்படலாம், நியாயம் இல்லாத முறையில்லாத முறையில் ஆசைப்படக்கூடாது. ராவண ஆசைப்படுறான்னாக்கா யார் ஆசைப்படுற? வேற ஏதாவது வஸ்துவ ஆசைப்பட்டான்னா பெறலாம். பிறன் மனைவியை போய் ஆசைப்படுறான். அந்த பிறன் மனைவி ஆசைப்படுறதுன்றது அது நியாயமில்லாத வஸ்துவ ஆசைப்படுறதா இருக்கும், அது அழிவுக்கு காரணமாக ஆகும். அதுக்கு அடுத்ததாக லெவல் இது ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரி எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கே பாக்கிறான். அதுக்கு பதில் சொல்றான் சீதா பிராட்டி, நான் ராமனுடைய தர்ம பத்னி. அவன் தர்மமே உருவெடுத்ததாக இருந்திருக்கிற ராமனுடைய தர்ம பத்னி ராமனை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டான். நீ எவ்வளவு வேணா லங்கைஸ்வரியத்தை சொல்லு, நீ எவ்வளவு வேணா என் மேல பிரீத்தி வச்சுக்கோ, ரெண்டும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். இது என்ன பண்ணாலும் அது நடக்காது. உன்னிடத்துல நான் பிரீத்தியோட இருக்க மாட்டேன், உன்னுடைய அந்தப்புறத்துக்கு வரமாட்டேன், ராமனை நினைக்காத நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவும். இதுக்கு மேல வேற ஒரே வழிதான் பார்த்தா, என்ன வழி பார்க்கணும்னா தண்டம் மிரட்டி பாக்கிறது. அவ்வளவு மிரட்டுறான். அவன் கடைசியில ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், நீ 12 மாசம் உனக்கு சமயம் கொடுக்கறேன், அந்த 12 மாசத்துக்குள்ள என்னுடைய அந்தப்புற உன்னுடைய எண்ணத்தை மாத்திண்டு என்னுடைய அந்தப்புறத்துக்கு வராத போயிட்டியானாக்க அப்ப என்ன ஆகும், உன்ன பிராத்திராசார்த்தம் கார்த்தால டிஃபனுக்காக துண்டு துண்டா வெட்டிடுவா. அத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் இந்த இடத்துல நீ இவள் இங்க இருக்குவான அந்தப்புறத்துல வச்சிருக்குவானா, இவளை கொண்டு போய் அசோகவனத்துல கொண்டு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அசோகவனத்துல அவளை விட்டுட்டு 8 ராட்சசால கூட்டு அணைச்சு வைக்கிறான் ராவணன். அந்த ஜனஸ்தானத்துக்கு போங்கோ, ராமன் என்ன பண்றான்றத பாருங்கோ. அந்நியாயமா ஜனஸ்தானம் முழுக்க 1 ராட்சசால் கூட இல்லாதபடி அழிச்சுட்டான். அந்த ராமனை அழிக்கலன்னாக்க நம்மளுடைய ராட்சச வம்சமே இருக்க முடியாது. ஆகையால ஜனஸ்தானத்துக்கு போங்கோன்னு 8 பேர் அனுப்பிச்சுட்டான். இதோட வால்மீகி நிறுத்திக்கிறேன். சீதா பிராட்டியினுடைய ராவண சீதாபஹரண விஷயத்தை இப்ப மறுபடியும் ஜனஸ்தானத்துக்கு வரணும். அந்த ஜனஸ்தானத்துல ராமர் என்ன பண்றது பாக்கணும். மாரீச்சன் அழைச்சிட்டு போனா அந்த ஏமாத்தி ஏமாத்தி ரொம்ப தூரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான் ராமனும். அதை துரத்தின்றே போன கடைசியில இதுக்கு இந்த மானம் முழுஷ உயிரோடு பிடிக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி இது மான் இல்ல இது ராட்சசந்தான்றத தெரிஞ்சுட்டு அந்த ராட்சசந்தான் தெரிஞ்சிட்ட பிறகு அப்ப ராட்சசனை வதம் பண்ணிட்டேன். வதம் பண்ண ஒரு பெரிய பானத்தை எடுத்து போட்டேன். பானத்தை எடுத்து போட்டாக்க அந்த பானத்தினால ஒரே பானத்தால அவர் 100 பானமே யாருக்கும் பிரயோகம் பண்ணவானாமே. ஆகையால அந்த பானத்தாலேயே போயிட்டான். அப்ப போன பிறகு ராமர் திரும்பி வர இங்க சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்ற. மாரீச்ச மாயா மிருக ஜன்ம பரிகர்மித மாரீச்ச மாயா மிருக ஜன்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண. இது மகாவீர வைபவம் முழுக்க வால்மீகி எப்படி ராமாயணத்தை சொல்லிருக்காரோ அப்படிதான் இருக்கும். அந்த வால்மீகியனுடைய வாக்கு அதுல இருந்து மீறியே போகமாட்டேன் சுவாமி. மாரீச்சனுடைய மாயாமிருக சர்மம் ஆச்சரியபூதமாக இருந்திருக்கிற காஞ்சனமயமாக இருந்திருக்கிற தங்கமயமாக இருந்திருக்கிற ஒரு தோல் இருக்க கிருஷ்ணாஜினம் அதனாலே அலங்கரிக்கப்பட்ட நிர்பர தர்பாஸ்தரணன். அவர் ராமர் ஏற்கனவே என்ன சொல்லிருக்கார், தர்பத்தை தான் ஆஸ்திரமாக சிம்ஹாசனம் இல்ல 25 தர்பத்தை நெருக்கமா போட்டு உட்காந்து அத்தைதான் ஆஸ்திரமாக உட்காந்துக்கிற ஆசனமாக போட்டுருக்கவர்னு சொன்னார். அந்த ஆசனத்து மேல கிருஷ்ணாஜனத்தை போட்டு உட்காந்துருக்காரன். எந்த கிருஷ்ணாஜனம்னா இந்த கிருஷ்ணாஜனத்தை போட்டு உட்காந்துருக்காருனா இப்ப பெரிய விசாரம் வருது இந்த இடத்துல. மாரீச்சனாக இருந்திருக்கிறவன இப்போ இது வந்து எந்த இடத்துலயும் வால்மீகி வந்து அந்த தோலை கொண்டு வந்தேன்ற மாதிரி சொல்லல. ராமர் வானா சொல்றே, சீதா பிராட்டி கேக்குற இந்த மானன் அப்படியே முழுஷா அப்படியே பிடிச்சிட்டுவா இந்த ஆசிரமத்துல அத்தோட கூட நாம விளையாடின்னு இருக்கலாம். அப்படி இந்த மானை பிடிக்க முடியலன்னாக்கா இது மான் தோலை கொண்டு வா, இந்த தோலை கொண்டு வந்தமானாக்கா நாம அயோத்திக்கு போகச்சே காட்டுல இப்படி எல்லாம் ஒண்ணு இப்படி எல்லாம் கூட ஒரு மிருகம் இருந்து அதனுடைய தோல் இதுன்னு நாம காண்பிக்கலாம்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தா. ஆனா அங்க போனா அது ராட்சசன். அந்த ராட்சசனை வதம் பண்ணிட்டே பெருமாள் சொன்னாங்க. அப்படிக்கிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கும் பொழுது மாயாமிருகத்தின் பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணம் சொல்லி தர்பாஸ்தரணத்துக்கு மேல இந்த மாயாமிருகத்தினால போடப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு அது மேல இது எந்த வரும். இதுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வியாக்கியானங்கள்லாம் சொல்ற. மாரீச்சன் தன்னுடைய விசித்திர சக்தியினால அதாவது மான் காஞ்சனமான ஒரு மிருக சரீரத்தை சிருஷ்டி பண்றான். அந்த தங்கமயமான ஒரு சரீரத்தை சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்குள்ள தன்னுடைய சரீரத்தை ராட்சச சரீரத்தை அதுக்குள்ள போய்க்கிறான். அப்ப அந்த மிருக சரீரம்ன்றது ஒன்னு அப்படியே இருந்துருக்கு. அந்த மிருக சரீரத்துக்குள்ள ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி சக்தி இருந்துருக்கு. அந்த மிருக சரீரத்துக்குள்ள தன்னுடைய ராட்சச சரீரத்தையும் புகுத்திண்டு மாரீச்சனுடைய சரீரத்தை பொழந்து அதோட மாத்திரம் இல்ல, மாரீச்சஸ்ய சைவ ஹிருதயம் விபேத அசனி சன்னிபகம், ராட்சச ரூபமாக இருந்திருக்கிற மாரீச்சனுடைய சரீரத்தையும் அது பிறந்ததுன்னா, முதல்ல மிருகரூப சரீரம், அதுக்கப்புறமா மாரீச்சஸ்ய சரீரத்துல இருக்கக்கூடிய ஹிருதயம், ஆகையால ரெண்டையும் பிறந்திருக்கேன். அந்த மிருகரூபமான சரீரம்ன்றது இருந்திருக்கு, அந்த தோலை ராமர் எடுத்துட்டு வந்திருக்கார், அந்த தோலை போட்டு ஆசனமா உட்காந்துருக்கார்னு சொல்றதுனால தப்பு இல்ல. சுவாமியினுடைய வாக்கியம் எங்கேயும் போயாவே ஆகாது, மாறவே மாறாது. மாரீச்ச மாயா மிருக ஜன்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணா என்று சுவாமி மகாவீர வைபவத்துல சாய்க்கிறார். இப்ப பாக்கணும், ராமர் திரும்பி வர, அந்த திரும்பி வரச்சேயே பார்த்தோம்னா ஒரே அபசகுணமா இருந்துட்டு இருக்கான். நரியெல்லாம் ஊழையிடுறதாம். அசுபம் பதம் அநேகம் கோமாயுகம் வாசதே யதாம், அங்க இருக்கிற வார்த்தை ஸ்வரேன பரிசங்கிதா கோமாயோ ஸ்வரேன பரிசங்கிதா அப்படின்னா, இப்ப என்ன ஆயிடுத்தோ தெரியலையே, என்ன ஆயிடுத்தோ தெரியலையேன்னு அவருக்கா ஒரு விசாரம். இந்த விசாரத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மாரீச்சன் கடைசி சமயத்துல ஒரு வார்த்தையை சொல்லி செத்தது விழுந்தது, அதுவும் தன்னுடைய குரல்ல. நாம பேசுற மாதிரியே இன்னொருத்தம் பேசினான்னாக்கா நமக்கு தெரியுமோ இல்லையா, இது நம்முடைய குரல்னு நமக்கு புரிஞ்சுக்க மாட்டோமா. தன்னுடைய குரல்ல ஹாசிதே ஹா லக்ஷ்மணான்னு சொன்னபடினால ஒரு கால் இந்த குரல்னால இது வந்து மாரீச்சனுடைய குரல்னு தெரிஞ்சுக்காத லக்ஷ்மணன் சீதைய தனியா விட்டு ஓடி வந்துடுவானோ என்னமோ. அப்ப சீதை தனியா இருக்கச்சே இங்க இருக்கிற ராட்சசாலாமோ அல்லது இங்க இருந்திருக்கிற மிருகங்கள் கொடிய மிருகங்கள்லாம் சீதைய அழிச்சிடுமோ என்னமோ, நாம போனா சீதைய முழுசா பார்ப்போமான்னு தெரியலையேன்னு சொல்றாராம். அப்போ ஹாலக்ஷண ஹதோஸ்மிதி யத்வாக்கியம் வியாஜகாரகா அபி ஸ்வஸ்தி பவே த்வாபியாம் ரஹிதாபியாம் மயாவனே ஜனஸ்தான நிமித்தம் ஹி கிருத வைரோஸ்தி ராட்சசை நிமித்தேன கோராணி தசிந்தேத்ய பகுனிச. இந்த ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை நான் அழித்ததுனால ராட்சசர்களுக்கெல்லாம் என் மேல ரொம்ப ஒரு கோபத்தோட இருந்துருக்கா, என்னோட ஒரு விரோதம் ஏற்பட்டிருக்கு. ஜனஸ்தானத்துக்கு வரச்சே ராட்சசர்களுக்கு என்னிடத்துல எந்த விதமான விரோதமும் கிடையாது. இப்ப அவர்களை அழிச்சதுனால மொத்த பேருக்கும் என்னிடத்துல ஒரு விரோதம் வந்துடுத்து, ஆகையால கட்டாயம் ராட்சசால் நான் சீதைய எப்பயான தனிமையா இல்ல பாத்துட்டாள்னாக்கா, யாரா ஒத்த ரெண்டு பேர் மீண்டு போனவா இருந்தாள்னா அவ கட்டாயம் அழிச்சிடுவா. இப்ப நடக்கிற சகுனமும் விபரீதமா இருந்திருக்கு ராமர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம். இப்ப இந்த வார்த்தையை கேட்டு லக்ஷ்மணன் சீதையை விட்டு வராத இருக்கணுமே, சீதையோடய லக்ஷ்மணன் இருக்கணுமே நினைச்சிட்டு பிரார்த்தனை பண்றோம். நம்மளாம் சில காரியம் நமக்கு நல்லா தெரியும், இவ பழக மாட்டான்னு நல்லா தெரியும், இவளை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்ப்போம், சேர்த்துட்டு அப்ப நினைச்சு அப்ப நமக்குள்ள நம்ம நினைச்சுப்போம், பிரார்த்தனை பண்ணிப்போம், இது வந்து நாளைக்கு இந்த டாக்டர் ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணுவான்னு வச்சுப்போமே, அந்த வைத்தியத்துல அவரை பொழைச்சிடணும் பொழைச்சிடணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா அது நடக்காதுன்றது நமக்கு 90% தெரியும். அந்த 10% இருக்கு பாருங்க, அந்த 10% மனசுல நடக்கலான்றது இருக்க அதுதான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இவன் நிச்சயம் பாஸ் பண்ண மாட்டான்னு தெரியும், ஆனா அந்த பையன் பாஸ் பண்ணுவான் அப்படின்றது என்ன பண்ணோம்னா, எக்ஸாமினர் கண்ணல்ல இவன் எழுதினதெல்லாம் ரைட்டா படணும், தப்பா படக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்திச்சுப்போம். அந்த எக்ஸாமினர் கண்ணல்ல இதுக்கு 4 மார்க் போடுறதுக்கு 40 மார்க் போட்டு இவனை பாஸ் பண்ண வச்சிடணும்னு சொல்லி நாம நினைச்சுப்போம். அந்த மாதிரி ஸ்திதி தான் ராமனுக்கு இந்த இடத்துல. ராவணுக்கு நிச்சயமா தோணி போயிடுத்து, இந்த மாரீச்சன் சொன்ன வார்த்தைய கேட்டு லக்ஷ்மணனால தாங்க முடியாது, சீதா பிராட்டினால தாங்க முடியாது, லக்ஷ்மணன் கட்டாயம் தன்னை தேடிட்டு வந்துருவேருன்னு தெரியும். ஆனா இவர் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், லக்ஷ்மணன் வராத இருக்கணும் வராத இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். ஆனா இப்படி நினைச்சுட்டே போகச்சே பாக்குறேராம், இவரும் பரபரப்பா ஓடி ஓடி வரையறான், சீக்கிரமா போனோம் சீக்கிரமா போனோம், அவ்வளவு தூரத்துக்கு ஓட்டியும் போயிடுத்து அழைச்சும் போயிடுத்து. அப்ப பாக்குற தத்தோ விதூரே ராமேண சமீஜாய சலக்ஷ்மணா விஷண்ணசன் விஷண்ணேன துக்கிதோ துக்கபாகினா சஞ்சகர்ஹே சதம் பிராதா திருஷ்டுவா லக்ஷ்மண பாகதம். இப்ப பாக்கிறார் ரொம்ப தூரத்துல இல்லாத கொஞ்சம் கிட்டே வந்துட்டாரா, அவிதூரே லக்ஷ்மணன் கிட்டக்க வந்துட்டாரா, அத பாக்குறாரு. பாக்கச்சேயே விஷண்ணசன் விஷண்ணேன துக்கிதோ துக்கபாங்கினா சஞ்சகர் ஹேததம் பிராதா திருஷ்டுவா லக்ஷ்மண பாகதம். ஐயோ பெரிய அனர்த்தத்தை பண்ணிட்டு வந்துட்டானே இந்த லக்ஷ்மணன் அப்படின்னு அந்த லக்ஷ்மணன் விஷயத்துல அவர் மனச நொந்துக்கிறாராம். கிரகித்வாச்சகரம் சவ்யம் லக்ஷ்மணம் ரகுநந்தனா உவாச்ச மதுரம் இதம் பருஷம் ஆர்த்தவதம் விஹாய சீதாம் பஜன் விஜனேவனே ராட்சசசேவிதே. ஐயோ இவன் லக்ஷ்மணன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டான் இந்த இடத்துல, யாருமே இல்லாத இருக்கிற ஒரு காடு, இந்த காட்டுல ராட்சச கூட்டங்கள் நிறைய இருந்திருக்கிற ஒரு காட்டு, அந்த காடுல சீதா பிராட்டிய தனியா விட்டுட்டு இந்த லக்ஷ்மணன் வந்துட்டானே என்று நினைக்கிறான். லக்ஷ்மணனுடைய இடது கைய பிடிச்சுக்கிறாராம், லக்ஷ்மணா நீ என்ன காரியம் பண்ணிட்ட என்று சொல்றாராம். கிரகித்வா சகரம் சவ்யம் லக்ஷ்மணம் ரகுநந்தனா உவாச்ச மதுரோதக்கம் இதம் பருஷமார்த்தவது. ராமனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும், இதுதான் ராமனுடைய இது. ஆகையால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சொன்னார். இப்ப தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய வார்த்தைய காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் அவர் என்ன பிரதிஜை பண்ணாரோ அந்த பிரதிஜைய இவர் பரிபாலனம் பண்ணிட்டு வந்துருக்கார். அப்ப இவர் சொன்ன வார்த்தைய லக்ஷ்மணன் காப்பாற்றணும்ன்றதுல அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவரிடத்துல இல்லாத இருக்குமா, கட்டாயம் இருக்குதான் இருக்கும். அந்த சொன்னா சொன்னபடி நடந்திருக்கணும், இவன் நடக்காத இப்படி வந்துட்டானேன்னு ராமர் நினைக்கிறாராம். கிரகித்வா சகரம் சவ்யம் லக்ஷ்மணம் ரகுநந்தனா உவாச்ச மதுரோதர்க்கம் இதம் பருஷமார்த்தவது. ஒரு விஷ வெய்யவும் வெய்யறார், அதோட மாத்திரமல்ல அவர் தழைஞ்சும் பேசுறாராம். தழைஞ்சு பேசுறதோட மாத்திரமில்ல, அப்படியே வேதனையோட பேசுறாராம். மதுரோதர்க்கம் அந்த ஒரே வார்த்தை ஒரு இதுல கொண்டு வந்து கொடுத்திருக்க, மதுரோதர்க்கம் இதம் பருஷம் ஆர்த்தவது. பருஷமான வார்த்தை, மதுரோதர்க்கமான வார்த்தை, அதுக்கப்புறம் வேதனையோட சொல்ற வார்த்தைன்னு மூணு வார்த்தையும் சொல்றேன்னு என்ன சொல்றாரு அப்படி ராமர். முதல்ல வெய்யறத பார்ப்போம். அஹோ லக்ஷ்மணகர்ஷந்தே கிருதம் யத்வம் விஹாயதாம் சீதாமிஹாகதா சௌமிய கஷ்டித்து ஸ்வஸ்தி பவேத் இதி. லக்ஷ்மணா நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்த, இதுதான் முதல்ல கேள்வி. விஹாயத்தாம் அவளை சீதைய தனியா விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க, இங்க என்ன நடக்கிறது, என்ன பெருசா தலை மூழ்கி போயிடுச்சுன்ட்டு நீ இங்க வந்திருக்க, இங்க என்னத்துக்காக நீ வந்திருக்க அப்படின்னா, நமேஸ்தி சம்சயோ வீர சர்வதா ஜனகாத்மஜா வினட்டா பட்சிதா வாபி ராட்சசைர் வனச்சாரிபிஹி அப்படின்னா, எனக்கு இப்ப சம்சயமே இல்ல, நிச்சயமா சொல்றேன், சீதை இத்தனை நாளைக்கு ஒரு ராட்சசனாலேயே இந்த காட்டிலேயே சஞ்சரிக்கின்ற ராட்சசர்களாலேயே அவளை சீதையை சாப்பிட்டு போயிருப்பா, அதில் சாப்பிடப்பட்டவளா ஆயிட்டு இருப்பா, இப்படி போயிட்டேன்ற அசுபான்யேவ பூயிஷ்டம் யதா பிராதுர்பவந்திமே. ஏன்னா நீ இப்படி நினைக்கிறேன்னு எதனா லக்ஷ்மணர் சொல்றோன்னு நினைக்கிறியா? என்ன அப்படிதான் நினைக்க வைக்கிறது. இங்க இருக்கிற ஒரு சன்னிவேசத்தை பாரு, அப்ப ஏற்பட்ட அசுபமான ஒரு சகுனங்கள் தான் இங்க தெரியுது. இது பருஷமான வாக்கியம், வெய்யற வார்த்தை. இது அடுத்த வார்த்தை தழஞ்சு சொல்ற வார்த்தை. அப்பி லக்ஷ்மண சீதாயாக சாமக்ரியம் பிராப்னியாமகே ஜீவந்தியா புருஷ வியாக்ரா சுதாயா ஜனகசேவை யதாவை மிருகசங்காச்ச கோபாயுஷ்டைவ பைரவம் வாசியந்தே சகுனாச்சாபி பிரதீப்தாம் அபிபதோ திசம். லக்ஷ்மணா அவனை பார்த்து கேட்கிறார், லக்ஷ்மணா நாம சீதைய மறுபடியும் பார்ப்போமாப்பா, அவளை உயிரோட பார்ப்போமா, அங்க நம்ம போய் நாம இது பண்ண முடியுமா, நீ சொல்ல கொஞ்சம் அப்படின்னா. கடைசியில சொல்ற வேதனையோட சொல்றவர், மனச்சமே தீனமிகா பிரகிருஷ்டம் சக்ஷுஷ்சதவ்யம் குருதே விகாரம் அசம்சயம் லக்ஷ்மண நாஸ்தி சீதா ஹதாமிருத பதிவர்த்ததேவா. நிச்சயமா சொல்றது, என்னுடைய இடது கண் துடிக்கிறது. இது பெரிய ஒரு விபரீதத்துக்கு ஒரு சகுனம். என்னுடைய மனசு தானா தெரியுது, நமக்கே தெரியும் சில விபரீதம் எல்லாம் நடக்கும் போனாக்க முன்னையே நம்ம மனசு தெரியும், இது கட்டாயம் இது நடக்கதான் நடக்கும், இது இப்படிதான் ஆகும்னு. யாருக்கான ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா நமக்கு பார்த்தா தெரியும், நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம் இந்த ஹார்ட் அட்டாக்கு எல்லாம் போயிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம் இது பண்ணுவோம்னா. அப்ப நடக்கிட்டே பார்த்தோம்னா சரி, அது எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், அதெல்லாம் இப்ப எல்லாம் ஒன்னும் பரவாயில்லப்பா, எல்லாம் 100% பிளாக் இருந்தா கூட ஆன்ஜியோகிராம் பண்ணி உடனே பிளாக் எல்லாம் எடுத்துருவா, ஒன்னும் விசாரப்படாத அப்படின்னு சொல்லுவா. ஆனா நமக்குள்ள நம்ம மனசு என்ன பண்ணோம் அப்படின்னா, பார்த்தா இவ்வளவு பெருசா வந்திருக்கு, இவர் பழப்பேரா பழப்பேரா அப்படின்னு தோணும் ஒரு பக்கத்துல. அது சில சமயத்துல முக்கால் வாசி சமயம் அது சரியா போயிடும். அப்படின்னா அப்ப நல்லது கெட்டதெல்லாம் பிரமாணம் அந்தகரணம் சதான்னு சொல்லி காளிதாசன் சொல்றான். இந்த நல்லது கெட்டதுன்றது அந்த தீர்மானம் பண்றதுக்கு பிரமாணம் அவளுடைய அந்தகரணம் மனசுதான். ராமருடைய மனசு சொல்றது, இத்தனை நாளைக்கு சீதை இருக்க போறதில்லை, மிருதாவா ஹதாவா மிருதாவா பத்திவர்த்ததே அப்படின்னு. அவளாகவோ எப்படியோ தான் இருக்க போறாளே தவிர, நாம சீதைய நாம நேர பார்க்க போறது இல்லைன்னு தம் மனசு சொல்றதுன்றத சொல்றாரு அவர். அப்போ மறுபடியும் சொல்ற அந்த லக்ஷ்மணனை பார்த்து மறுபடியும் சொல்ற, லக்ஷ்மணா அந்த சீதை எங்க போயிட்டா? குசா லக்ஷ்மண வைதேஹி யாம் ஹித்வா த்வமிஹாகதா ராஜ்யப்ரஷ்டஸ்ய தீனஸ்ய தண்டகான் பரிதாவதா. நான் ராஜ்யத்தை இழந்து ஒரு தைன்யத்தோட இந்த இடத்துல காட்டுல சஞ்சரிச்சுட்டு இருக்கேன், எனக்கு முழுக்க முழுக்க ஆவுதான். யாம்பினா நோத்ஸகே வீர முகூர்த்தம் அப்படி ஜீவித்தம், ஒரு முகூர்த்தம் கூட அவள் இல்லைன்னாக்கா என்னால ஜீவிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். நானே அவளை எங்க விட்டுட்டு வந்த லக்ஷ்மணா, எங்க விட்டுட்டு வந்த சொல்ல அப்படின்னா, பதித்வம் அபராணாம் கிம் பிருத்திவ்யாச்சாபி லக்ஷ்மணா வினாதாம் தபனீயாபாம் நேச்சேயம் ஜனகாத்மஜம் கச்சிஜீ ஜனகாத்மஜாம் கச்சிஜீவஜி வைதேஹி பிராணைஹி பிரியதராமமாம். அவ ஜீவிச்சிருக்காளா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். கச்சிதே பிரவ்ரஜனம் வீர நமே மிச்சாம்ப பவிஷ்யதி சீதா நிமித்தம் சௌமித்ரே மிருதே மயி கதே த்வயி. பா நீ இங்க வந்துட்டியே, அவளுக்கு எதனா ஆயிட்டுன்னு நீ வந்திருக்கியா? இங்க என்னத்துக்காக வந்திருக்க சொல்லு. அவளுக்கு கணக்கு ஏதானா ஆயிருந்துருத்துனாக்க, கச்சித் சகமா கைகேயி சுகிதா சா பவிஷ்யதி சபுத்திர ராஜ்யம் சித்தார்த்தம் மிருதபுத்ரா தபஸ்வினி உபஸ்தாஸ்யதி கௌசல்யா கஷ்டத்தை சௌமிய ந கை கையும். அந்த கை கையினுடைய மனசு அப்படியே பலிச்சு போயிடும். என்ன நினைச்சா கை கையி, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னா, ராமன் காட்டுக்கு 14 வருஷம் போகணும்னா, அந்த பரதனுக்கு பண்ற பட்டாபிஷேகம் ராமன் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாக்க அது நிலைக்காது, பரதன் ராமனுக்கு கொடுத்துடணும். இதுதானே இப்ப பிரதிஜை பண்ணிருக்கு. அப்ப 10 நாள் பட்ட 10 வருடமோ 5 வருஷம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அப்புறமா நீ சாதா ஆளா இருந்துருக்கேன்னாக்கா, அப்படிப்பட்டவன பாக்கறதுக்கு எந்த அம்மாக்கான மனசு வருமா? பதவியில ஒருத்தனை உட்காந்து வச்சுட்டு கீழே உட்காந்து இருக்கவன பாக்கறதுக்கு மனசு வருமா? வராது. அப்ப என்னைக்குமே பரதனே ராஜ்யத்தை ஆளணும்ன்ற எண்ணத்தினாலதான் அந்த கை கை என்ன காட்டுக்கு அனுப்பிச்சா, அவளுடைய எண்ணம் இப்ப நிறைவேறிடுத்து. என்ன நிறைவேறிடுத்து? இப்ப சீதை இல்லாத போயிட்டா, சீதை என்னுடைய பிராணனுக்கு மேல, சீதையை விட்டாள்னாக்க நானும் போயிடுவேன். நானும் போயாச்சுனாக்கா நீ என்னையே என்ன விட்டு நீ போகமாட்ட, நான் போயிட்டேன்னா என் பிராணம் போயிடுச்சுனா நீயும் இங்க போயிடுவ. நாம மூணு பேரும் 14 வருஷம் என்ன எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்பியே வரப்போறது இல்ல. ஆகையால அவளுக்கு ராஜ்யம் பரதனே ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்க போறான். அந்த கைகையினுடைய எண்ணம் பரிபூர்ணமா நிறைவேறிட போறது. இவ்வளவுதான். அடுத்த விஷயம், எங்க அம்மா பாவம் கௌசல்ய 14 வருஷம் கழிச்சு நான் வரேன்னு நான் சொல்லிட்டு இருக்க போறேன். மிருதபுத்ரா தபஸ்வினி உபஸ்தாஸ்யதி கௌசல்யா கச்சித் சௌம்யேன கைகயி. அந்த கைகயின் காலம் கீழே அவ மகா தபஸ்வி, அவ என்ன சொல்றாளோ என்ன பண்றாளோன்ட்டு அவ காலம் கீழே அவ காணன்றிருக்க போறாள். இதுதான்ப்பா நடக்க போறது, நீ இப்படி விட்டுட்டு வந்துட்டேன்னு லக்ஷ்மணன் பார்த்து வேதனையோட சொல்றேர் ராமர். இப்ப இது நடக்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, மறுபடியும் பஞ்சவட்டி இல்ல, இப்ப ராமர் பேசினது லக்ஷ்மணர் வந்தது இதெல்லாம் சரியா தப்பா? ராமர் பேசின வரைக்கும் ராமர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் வந்தத சரின்னு எடுத்துக்கவே இல்லை. இது வரைக்கும் லக்ஷ்மணர் ஒரு வார்த்தை பதில் சொல்லவே இல்லை. அப்புறம்தான் பதில் சொல்ல போறேன். இது பதில் சொல்றதுக்கு முன்ன சீதை லக்ஷ்மணரை பத்தி சொன்னதெல்லாம் சரியா இல்லையான்றத பாக்கணும். இப்ப லக்ஷ்மணர் என்ன பதில் சொல்றேன்றத பார்ப்போம். இந்த லக்ஷ்மணர் பதில் சொல்றத பார்த்துண்டு இதுக்கப்புறம் அந்த பிளாஷ்பேக் மாதிரி அங்க சீதை சொன்னதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு பார்த்தோம்னாக்க, லக்ஷ்மணர் பண்ணது தப்பா இல்ல சீதை பண்ணது தப்பா அல்லது ராமர் வெய்யறது தான் தப்பா அப்படின்றத தீர்மானம் பண்ணலாம். அவர் சொல்றேன், புரதே நயனம் சவ்யம் பாகுஷ்டஹ்ருதயஞ்சமே த்ருஷ்ட்வா லக்ஷ்மணதூரே த்வாம் சீதா விரஹிதம் பதீ நஸ்வயம் காமகாரேண த்வாம் த்யக்த்வாஹமிஹாகதஹ பிரசோதிதஹ தயைவாக்ரைஹி த்வத்சகாசமிஹாகதஹ. லக்ஷ்மணர் சொல்றேன், இதுவரைக்கும் வாய்மூண்டு இருந்த லக்ஷ்மணர் இப்படி கதர்றேர் அழறேர் ராமர் அத பார்த்தாக்கா அவருக்கு மனசு தாங்கல. என்னத்துக்குப்பா இப்படி எல்லாம் பண்றேன்னு எதனா சொல்லலாமா? சொல்லல. என்ன பாக்குற இவரும் தான் பாக்குறாரு, அந்த அபசகுணத்தெல்லாம் பாக்குறாரு. இவர் மனசுக்குள்ளயும் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு, லக்ஷ்மணர் மனசுக்குள்ளயும் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு, சீதைக்கு என்ன ஆயிருக்குமோ என்ன ஆயிருக்குமோன்றது ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் தான் வந்தத்தை அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. அண்ணா நானா வரல, நீர் என்ன வெய்யாதையும் அதான் சொல்ற. நஸ்வயம் காமகாரேண தாம் தியக்த்வாஹம் இஹாகதஹ. காமகாரேண தாம் தியக்த்வாஹம் இஹாகதஹ. என்னுடைய விருப்பத்தினால நானே உமக்கு என்னமோ ஆயிடுத்துன்னு நினைச்சதெல்லாம் நான் வரவே இல்லை. உமக்கு ஒன்னும் ஆகாதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் வந்திருக்கேன். அப்ப நீ ஏன் வந்த? பிரச்சோதிதஸ்தயமே தவயைவ உக்ரைஹி த்வத்சகாசம் இஹாகதஹ. தயைவ உக்ரைஹி, அதாவது அவள் என்ன பண்ணா, ரொம்ப சுடுசொற்களை சொல்லி என்ன போப்போன்னு சொன்னா, ஆகையாலதான் நான் வந்தேன். ஆரியேணேவ பரிக்ருஷ்டம் லக்ஷ்மணேதி சுவிஸ்வரம் பரித்ராஹீதி யத்வாக்கியம் மைதில்யா தச்ருதிங்கதம். எப்ப அந்த இவனுடைய உன்னுடைய குரல்ல ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்ன காப்பாத்துன்னு சொன்ன வார்த்தை எப்ப காதுல விழுந்ததோ, காதுல விழுந்த மாத்திரத்துல உடனே அவ மைதிலி அந்த சீதா பிராட்டி ஒன்னு இடத்துல இருக்கிற பிரீத்தியினால கச்ச கச்சேட்டி மாமாசும் ருததி பயவிக்லமா, போ போ இங்க இருக்காதே இங்க இருக்காதேன்னு என்ன சொன்னா. அழுதுண்டே வேற சொல்றா, இத்தனை நாளைக்கு என்ன ஆயிடுத்தோ ராமனுக்கு, என்ன ஆயிடுத்தோ என்ன ஆயிடுத்தோ போப்போன்னு சொல்லி சொன்னா. ஆகையில நான் ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொன்ன தெரியுமாவோ, இதெல்லாம் நான் ஏதோ சமாதானம்லாம் சொல்லி பார்த்தா கேட்கல. கடைசியில ஒரு சில வார்த்தைகளை சொன்னா, அந்த வார்த்தையினால என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக நான் முதல்ல அவ சொன்னா சொல்லச்சே, நான் பொண்ணு நடக்கல ஒன்னும் பண்ணல, இப்போ அந்த வார்த்தைகளை சொன்னேன், அந்த வார்த்தைகள்னால நான் கிளம்பி வந்தேன்றத சொல்றேன். அப்ப பஞ்சவட்டியில நடந்த வார்த்தைய நடந்த வருத்தாந்தத்தை இப்ப பாருங்க. மறுபடியும் பஞ்சவட்டியில ஹாராமா ஹாரிதான்னு சொன்ன உடனே அங்க வரைச்சு, அப்ப முதல்ல என்ன சொல்றா, இந்த வருத்தம் கேட்ட உடனே சீதா பிராட்டிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து அவ சொல்றா, கேக்குற, நகிமே ஜீவிதம் ஸ்தானே ஹிருதயம் பாவதிஷ்டதே க்ரோஷதஹ பரமார்த்தஸ்ய ஸ்ருதஹ சப்தோ மயா பிரதாம். இப்பதான் நம்ம தீர்மானம், அதாவது ஒரு பொதுப்படையான ஒரு வார்த்தை, இப்ப ஒரு விசாரப்படுற ஒரு விஷயமா நீங்க பாத்துக்கோங்க. சீதையினுடைய நிலையில சீதை இந்த வார்த்தைகள்லாம் சொல்றது சரியா தப்பா என்றத பாக்கணும். ராமனிடத்துல அவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு இருக்கா, ராமரோடத்துல என்ன அவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கவே தான், ராமரோடத்துல அவர் ராமர் காட்டுக்கு போறேன்னு சொல்லச்சு, நீ போயிட்டு வா நான் நாட்டுல இருக்கேன்னு அவர் சொல்லல, நீ எங்க இருக்கியோ அதுதான் எனக்கு சொர்க்கம், நீ இல்லாத இருக்கிற இடம் அயோத்தி நகரமாக இருந்தா கூட சொர்க்கமாகவே இருந்தா கூட அது நரகம்னு சொன்னவள் சீதா பிராட்டி. அப்பேற்பட்ட சீதா பிராட்டி காதுல ராமனுடைய வார்த்தை லக்ஷ்மணா என்ன காப்பாத்து சீதா என்ன காப்பாத்துன்னு சொல்ற வார்த்தை கணக்கு விழுந்ததுனாக்கா அவ எப்படி நினைச்சிட்டு இருப்பான்றத பாக்கணும். அவளுக்கு கட்டாயம் உடனே ஆக்ரந்தமானந்துவனே பிராதரம் தாது மருகசி தம் கித்திரம் அபிதாபத்வம் பிராதரம் சரணைஷினம், என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்னாக்கா அவர் எங்கேயோ காட்டுல என்னமோ பெரிய ஆபத்து வந்திருக்கு, அப்பதான ரட்ச ரட்சன்னு சரணாகதி பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்சு, லக்ஷ்மணா நீ இங்க உட்காந்து இருக்காத, நீ மின்ன ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்ப ராமனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு லக்ஷ்மணர் முதல்ல பதிலே சொல்லாத வாய்மூண்டு இருந்துட்டு இருக்க, இவள் இப்படிதான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டு இருக்கா, இவ சொல்லட்டும் பாப்போம்னா. அடுத்த வார்த்தை அவ சொல்றா, இது சொன்ன உடனே போல போகாத உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு கோபம் வருது. லக்ஷ்மணா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீ எதிர்பார்த்துட்டு இருந்த, ராமன் இப்படி அழனும் லங்க எங்கேயோ ஒரு காட்டுல போய் எப்படியோ அவசப்படணும், அவசப்பட்டு ராமனே இல்லாத போயிடணும், என்ன நீ அழைச்சிட்டு போயிடணும் என்று நீ நினைக்கிற, என்ன நீ ஒரு விதமா நீ அனுபவிக்கணும்ன்றதுக்காக தான் நீ இந்த ஒரு சமயம் வரணும்ன்றதுக்காக தான் நீ காத்துட்டு இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு கால் நீயே நினைச்சிட்டு இருக்கியோ இல்ல பரதம் சொல்லி சொல்லிட்டு இருக்கியோ நினைப்போம் இந்த காரு இந்த எண்ணம் இருக்கோ, ஆகையாலதான் நீ வெறுமை உட்காந்து இருக்க, இல்லாட்டாக்க உனக்கு எனக்கு துடிக்கிற மாதிரி உனக்கு மனசு துடிக்குவானாமா, நீ முன்ன போவானாமா, நீ போலைய. இது அடுத்த விஷயம். இதுக்கு இப்போ முதல்ல ஒண்ணுமே சொல்லாத இருந்த, இதுக்கும் பதில் இருக்கு. லோபாத்து மக்கத்தே நூனம் நானு கச்சதி ராகவும் வியசனந்தே பிரியம் மண்ணே ஸ்னேகோ பாதரி நாஸ்திரே, இத கூட அவர் பெருசா எடுத்துக்கலையா, உன்னுடைய பிராத்தா உன்னுடைய சகோதரராக இருந்திருக்கிற ராமனிடத்துல உனக்கு பக்தி இல்ல, ஒற்றை ஏமாத்தம் உன்னிடத்துல அவருக்கு ராமனிடத்துல உனக்கு அன்பே இல்ல, அவர் போகணும் தான் நீ நினைச்சிருக்கே தவிர அவன் இருக்கணும்னு நீ நினைக்கலன்னு இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்பதான் லக்ஷ்மணன் பதில் சொல்றாரு, அம்மா சீதை நீ அந்த மாதிரி நினைச்சுக்காத, இந்த லோகம் இல்ல எந்த லோகத்திலையும் எந்த ராட்சசாலையும் எந்த மிருகத்தாலையும் எந்த பட்சியாலையும் எத்தாலையும் ராமனை அழிக்க முடியாது, அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி ராமன், நீயேதான் பார்த்திருந்தையே 14,000 ராட்சசாலை இவர் ஒத்தரே இருந்து இவர் ஒத்தரே மொத்த பேரையும் வதம் பண்ணிருக்கேன்னாக்க அந்த ராமரை யார் என்ன பண்ணுவா, ஆகையால அவரை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா. இல்லையே அந்த ராமர் தானே இப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஹா லக்ஷ்மணா ஹா சீதா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு அவர் குரல்ல தானே கேட்டது. அப்படின்னா இது அவர் குரல் இல்ல, இது பிரமம் உனக்கு. கந்தர்வ நகர பிரக்ஷா மாயா தஸ்யரக்ஷசா, கந்தர்வ நகர பிரக்ஷா இந்த குரல் இருந்துருக்கு. சாதாரண இது அவருடைய உண்மையான குரல் இல்ல, இது கந்தர்வ நகரம்னாக்க சில சமயங்கள்ல ஆகாசத்துல மேகம்லாம் இருக்கும், அந்த மேகத்துல பார்த்தோம்னா மேகங்களால இருக்கிற இடத்துல அதுவே ஒரு அரண்மனை ஆட்டம், ஒரு யானை ஆட்டம், ஒரு குதிரை ஆட்டம் அப்படிலாம் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மேகம் கலைஞ்சிடுச்சோம்னா அது மொத்தம் போயிடும், அதுக்கு கந்தர்வ நகரம்னு பேரு. இந்த வார்த்தை இருந்திருக்கே இந்த கந்தர்வ நகரம் மாதிரி இது உண்மையான வார்த்தையா இருந்தாக்கா மறுபடியும் 800 வாட்டி சொல்லிருப்பேர், ராமன் இன்னும் வரலையா இன்னும் வரலையான்னு சொல்லிருப்பேர், எதனா நடந்திருக்கும். இது ஒண்ணும் இல்ல, இது ராட்சசனுடைய காரியம். சரி, ஆகையெல்லாம் நான் போல. மூணு காரணம் சொல்ல போறேன். முதல் காரணம், தான் போகாததுக்கு முதல் காரணம், ராவனை யாராலையும் அழிக்க முடியாது, ராவன் கிட்ட யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலின்ற ஒரு தைரியம் இருக்கிறது ஒண்ணும். சரி, இந்த குரல் வந்திருக்கிறதே என்னன்னா இந்த குரல் ஒரு பொய்யான குரல், இது ஒரு மாய, இதை நம்பி போகணும்னு அவசியம் இல்ல. ரெண்டாவது காரணம். மூணாவது காரணத்தை சொல்றாரு, இதனாலதான் நான் போல அப்படின்னாரு. நியாச பூதாசி வைதேகி நியஸ்தா மயி மகாத்மனா, உன்ன ராமன் என்னிடத்துல ஒப்படைச்சுட்டேன், உன்ன பத்திரமா பாத்துக்க வேண்டியது என் கடமை, நான் போக முடியாது. ஒப்படைச்ச வஸ்து தன்னுடைய பொருளை காட்டிலும் தன்னிடத்துல ஒப்படைச்ச வஸ்துவை இன்னும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்ன்றதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த கடமையிலேருந்து நான் மீற மாட்டேன். அத்த சொல்றார், நியாச பூதா சிவை தேகி நியஸ்தா மயி மகாத்மனா, இந்த மூணு காரணத்தினாலதான் உன்னை விட்டு நீ போல, நீ என்ன வேணா விசிக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப பாக்குற அவசியத்தை, ஆஹா உங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தீர்மானம். அப்ரவீத் பருஷம் வாக்கியம் லக்ஷ்மணம் சத்யவாதினம், லக்ஷ்மணம் சத்தியத்தை பேசுறவர், உண்மையை தவிர வேற எதுவும் பேசுறவர் இல்ல. அவரை போய் சுடுசுருக்கலாட சொல்ற, ராமஸ்ய வியதனம் திருஷ்டுவா தேனை தானி பிரபாஷசே நைவ சித்திரம் சபத்னேஷு பாபம் லக்ஷ்மண யத் பவேதி த்வத்விதேஷு நிருசம்சேஷு நித்யம் பிரச்சன்னசாரிஷு சுதிருஷ்டஸ்த்வம் வனே ராமம் ஏகமேகோ நுகச்சசி மம ஹேதோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதே நவா தன்ன சித்யதி சௌமித்ரே தவாபி பரதஸ்ய வா. இவ்வளவு நடந்துருக்கு, இவ்வளவு நடக்க செய்யும், இப்படி வரிசையா ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்னமோ காரணம் எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிய, உன்னுடைய மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது உன்னுடைய மனசா இல்ல பரதனுடைய மனசா, பரதனால ஏவப்பட்டியா, நீங்க ரெண்டு பேரும் சங்கேதம் பண்ணிட்டு இருக்கீங்களான்றது அது தெரியாது. எப்படியானா இருக்கட்டும், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிற ராமர்னா நான் துடிக்கிற மாதிரி நீ துடிச்சு ஏந்து ஓடி போக வேண்டியவன் நீ போகாத இருந்துட்டு இருக்கனாக்க, நீ ராமனிடத்துல காமிக்கிற பக்தி இல்ல, நிஜமான பக்தி இல்ல. இது சொல்ற வார்த்தை. அப்ப நிஜமான பக்தி யாருக்கு இல்லையோ அது அவாதான் இந்த மாதிரி எல்லாம் இருப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளு, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கதமிந்தீவர் நான் ராமனை விட்டுட்டு நினைச்சு, ராமனையே நான் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கவள் நானு, அந்த ராமனை விட்டுட்டு வேற ஒருத்தரை நான் கட்டாயம் நினைக்க மாட்டேன். நீ அந்த பிளான் கணக்கு நீ பண்ணிந்தியனாக்க, சமக்ஷம் தவசோ மித்ரே பிராணாந்தக்ஷாம்யசம்சயம், உன் காலங்கிழியே நான் செத்துக்கிடுவேன், இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்போ காலங்கிழியே செத்துருவேன் அப்படின்னு சொல்றா, இது என்னடா இது பெரிய வாக்கியம் அப்படின்னு. இல்ல கோதாவரியில விழுந்து நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ற, உத்தரம் நோத்சகே வக்தும் தெய்வதம் பவதி மமா, அப்ரவீ லக்ஷ்மணா சீதாம் பிராஞ்சலிஹி சஜிதேந்திரியா உத்தரம் நோத்சகே வக்தும் தெய்வதம் பவதி மமா. அப்ப லக்ஷ்மணர் சொல்றேன், அம்மா உனக்கு நான் சொல்ல முடியாது, நீ இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்றியே என்ன சொல்ற அப்படின்னா, ஸ்திரீத்வா துஷ்டஸ்வபாவேன குருவாக்கே வியவஸ்திதம், இங்க இருக்கின்ற அத்தர வனதேவதைகளும் சாட்சி, நான் ராமனிடத்துல எந்த விதமான அபச்சாரமும் படல, உன்னிடத்துல எந்த விதமான கெட்ட எண்ணமும் எனக்கு இல்ல. இப்ப எனக்கு அப்படி இருக்கிறவனை பார்த்து நீ இப்படிப்பட்ட வார்த்தைய சொன்னையானாக்க, உபசிருண்வந்து மே சர்வே சாட்சிணோகி வனேகராஹா நியாயவாதி யதாவாக்ய முக்தோஹம் பருஷம் த்வயா திக்வாம் மத்ய வினஸ்யந்தீம் யன்மாம் ஏவம் விசங்கசே. என்ன போய் இப்படி சந்தேகப்படுறியே, உனக்கு ஏதோ பெரிய அழிவுக்காலம் தான் வரப்போறதுன்னு நான் நினைக்கிறேன். யார் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி என்று சொல்ற வார்த்தை இது. ரக்ஷம் துத்வாம் விசாலாட்சி சமக்ராம் வனதேவதா. அப்ப கூட இவர் சொல்றே, சரி நீ சொன்ன பிரகாரம் நான் போய் சேர்றேன். நானே ஒன்ன ரக்ஷம் துத்வாம் விசாலாட்சி அப்படின்னா ஒன்ன இங்க இருக்கிற வனதேவதெல்லாம் உன்ன காப்பாத்தணும், நான் போயிட்டு வரேன். அப்ப மறுபடியும் அவ சொல்ற, கோதாவரீம் பிரவேட்சாமி ஹீனா ராமேண லக்ஷ்மணா ஆபந்திஷ்யே தவாத்யக்ஷே விஷமே தேகமாத்மா. நீ என்ன பண்ணி கணக்கு போகாத போயிட்டியானாக்கா நான் என்ன பண்ணுவேன், கோதாவரியில போய் மூழ்கிடுவேன். கோதாவரியில இல்லைன்னா விஷத்தை சாப்பிடுவேன், இல்லைன்னா உத்பந்தம் பண்ணிடுவேன். எல்லாம் பண்றவுதாவு. என்ன சீதா பிராட்டி அன்னைக்கு ராமர் சொல்ற வார்த்தை கூட கேட்காத பிடிவாதம் பிடிச்சிட்டு வந்தவள் தானே, காட்டுக்கு வந்தவள் தானே, அவ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. ஆகையால அவள் நினைக்க வேணான்னு சொல்லல, வயத்துல அடிச்சுக்கிறாளாம். அவ வயத்துல அடிச்சுக்கிறத பார்த்த பிற்பாடு எப்படி நான் வர முடியும், நான் வராத அங்கேயே நான் இருந்துட்டு இருக்க முடியும், நான் இங்கதான் வளர்க்கேன், ஆகையால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இப்ப யோசனை பண்ணி பாருங்க, சீதையினுடைய நிலைக்கும் லக்ஷ்மணனுடைய நிலைக்கும் பார்க்கணும். இப்ப சீத்தைய மாத்திரம் எடுத்து பார்த்துப்போம், சீதை பண்ணினது சரியா தப்பான்றதுல. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருக்கு, ஜுரத்னால ஃபிட்ஸ் வந்துருக்கு. அத பார்த்துட்டே இருக்கா பக்கத்துல இருக்கிற ஒரு ஒருத்தர். அந்த குழந்தைக்கு அம்மா இருக்கா, அம்மா பார்த்து சொல்றா, ஐயோ குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருத்து, வாவா டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்றா. இவன் பக்கத்துல இருக்கிற இவன் சொல்றான், இது ஒன்னும் பெரிய எல்லா குழந்தைக்கும் தான் பிடிச்சு வரும், இது ஒன்னும் பெரிய பிரமாதம் இல்ல, கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் தடவிட்டு எதனா ஒரு சின்ன சிறப்பு ஜர சிறப்பு கொடுத்து எனக்கா இது சரியா போயிடும், அகையில ஒன்னும் எங்கேயும் போவானா டாக்டர்லயும் போவானா ஒன்னும் போவானா, இந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு பிடிச்சு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அவனுக்கு நல்லாவே தெரியலாம், அந்த குழந்தைக்கு பிட்ஸ் வந்தா இது மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாக்கா அது சரியா போயிடும்னு நல்லாவே தெரிய கூட தெரியலாம். இது அப்ப அவசலு எப்பவும் வர மாதிரி ஃபிட்ஸ் இல்ல, இப்ப பார்த்தா கொஞ்சம் விபரீதமா வந்திருக்கு, ஐயோ வாங்கலேன் வாங்கலே அப்படின்னு கேட்டாக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல எப்பவும் வர மாதிரி தான், அவன் பாட்டுக்கு வாய் மட்டும் உட்காந்து டிவி பார்த்திருந்தான்னாக்க, அந்த அம்மாவனுடைய மனசு எப்படி இருக்கும்னு பாருங்க. அந்த அம்மா என்ன நினைப்பா, அந்த குழந்தைக்கு அம்மா என்ன நினைப்பா, இவனுக்கு இந்த குழந்தையினிடத்துல பரிவு இல்ல, இந்த குழந்தை இருக்கணும்னு ஆசை இல்ல, இவனுக்கு எத்தையோ பார்த்துட்டு உட்காந்து இருக்கான்னு தானே, இப்ப கட்டாயம் வெய்வாள மாட்டாளா இவனுக்கு, கொஞ்சமான உங்களுக்கு அந்த குழந்தைண்ட இறக்கம் இருக்கா, ஒரு பிரீத்தி இருக்கா, நீங்க என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்கோன்னு வெய்வாள மாட்டாள, இதுதானே ஒவ்வொரு பொண்ணும் பண்றது, அதே காரியத்தை தான் இங்க சீத்தை பண்ணிருக்கா, வேற ஒன்னும் பண்ணல. நீங்க இல்லாட்டா நான் போறேன்னு சொல்லி இந்த காலத்துல போவா, அந்த காலத்துல போறதுக்கு வழி கிடையாது, ஆகையாலதான் தான் போவேன்னு போயிருப்பா இந்த காலமா இருந்தனா, அந்த காலத்துல சீதா பிராட்டி தன்னுடைய இடத்தை தாண்ட மாட்டா, ஆகையால போல. அப்ப போய் இவன் சொல்லிட்டு இருக்க முடியுமா, இந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, எந்த டாக்டரும் எல்லா டாக்டரும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா, முடியாது இல்லையா, அதே சமாச்சாரம் தான் இங்க. அவள் சீட்டை பார்த்து அந்த குரலை கேட்டு பதறா பதறச்சு, இப்ப போய் ஒன்ன என்ன இடத்துல ராமர் ஒப்படைச்சிருக்காரு, ஒன்ன விட்டுட்டு நான் எப்படி போறது, நீ என்ன வேணா விசிட்டு போ அப்படின்னு எல்லாம் இது காரணத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமா. இப்ப வந்த குரலே இது தப்பான குரல், ராமன் குரல் இல்ல, அதுக்கு அடுத்தது சொல்ற ராமனை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இத்தனை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிய, இப்போ நான் சீட்டை நான் வந்து நான் பிராணனை விட்டுறேன்னு சொன்னதுல என்ன தப்பு, இதுல சீத வாக்கியத்துல என்ன தப்பு இருக்கு, இது ஒரு வார்த்தை. இப்போ இதோட நிறுத்திப்போம். இப்போ இந்த சொல்லு சொற்களுக்கு வரச்சே இதே சீத கணக்கு அங்கதான் ராமர் சொல்ற வார்த்தையை கடைசியில் ராமர் சொல்ற வார்த்தை பார்க்கலாம். ஏவம் புருவானம் ஏவமுக்தஸ்து வைதேஹ்யா சம்ரத்தோ ரக்தலோச்சனஹாம் குரோதாத் பிரஸ்பரமானோக ஆசிரமாத்து அபிநிர்கதா அப்படின்னு. ஒரு பெண்ணனுடைய இயல்பை சொல்லி சொன்னார், இவன் நடந்தான்றத நம்ம சொல்லி சொன்னோம். அடுத்தது இப்படி எல்லாம் நடந்த விஷயத்துல இந்த சுடு சொற்களை கேட்டுட்டு நான் எப்படி இருக்கிறது ராமா, ஆகையாலதான் நான் கோபிச்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன், ஆகையாலதான் வந்தேன் அப்படின்னாரு. இத சொன்ன உடனே ராமர் எல்லாரும் நினைக்கலாம் சீதை சொன்னது தப்பு, லக்ஷ்மணன் எப்ப அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பான், பெரிய ஒரு வார்த்தையை போய் சீதைய போய் சொல்லிருக்காள். என்ன வார்த்தை சொல்லிருக்க? தகாத வார்த்தை. சீதைய விரும்பி அவளுக்காக அங்க இருந்திருக்க ராமன் போகணும்னு நினைக்கிறேன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது ஒரு பெரிய தப்பு. சீதைய விரும்புறாள்னு சொல்றதே ஒரு தப்பு. அதோட மாத்திரம் இல்லாமல் ராஜன் ராமர் அழியட்டோம்னு நினைக்கிறேன்றது இருக்கு, அது இன்னும் ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். இந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்றது மொத்தமே வெறுமையான வெளிவேஷம் தான் சொல்றது இருக்கு, அது இன்னும் ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட தப்பான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதை கேட்டு இருக்க முடியல, எனக்கு கோபம் வந்துடுத்து. அது கூட பரவாயில்ல, எவ்வளவுனா என்ன வெசிட்டு போட்டோம், நான் என் விசவெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நீர் என்ன சொன்னோ அதை நான் பண்றேன்னு இருந்தேன்னா கூட எங்க எதிரியே விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவேன், கோதாவரியில விழுந்து செத்து போயிடுவேன், உத்பந்தம் பண்ணிட்டு தூக்கு போட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னா அது பண்ணவும் பண்றவள் தானேவோ, நான் என்ன பண்ண முடியும், ஆகையாலதான் நான் வந்தேன், இதனாலதான் நான் கோச்சிந்து வந்தேன் என்று சொல்றாராம். இப்படி சொல்லச்சே இன்னும் அவருக்கு அந்த கோபம் போலையாம், அப்படியே உதடு துடிக்கிறதான் லக்ஷ்மணனுக்கு. இத பார்த்து ராமர் என்ன, நீ பண்ணது சரிதான், சீதை பண்ணதுதான் தப்பு, சரி வந்துட்டியா போனா போட்டோம் வா போலான்னு சொல்லுவேறான்னு நினைச்சா அத சொல்லலையாம். ஏவம் ப்ருவாணம் சௌமித்ரிம் ராமஹ சந்தாபமோஹிதஹ அப்ரவீத் துஷ்கிருதம் சௌம்ய தாம் வினா த்வமிஹாகதஹ. லக்ஷ்மணா, நீ பெரிய தப்பு காரியம் பண்ணிட்ட, நீ நான் சொன்னத நீ செய்யல, நான் உன் பொறுப்புல தானே அவளை ஒப்படைச்சிட்டு வந்தேன் நானு, அத நீ பண்ணாமல் அவ விசாரித்தான்னு சொல்லிட்டு இந்த சால் சாப்பு சொல்லிட்டு நீ வந்தது இருக்க ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஜானன் அபி சமர்த்தம் மாம் ரக்ஷசாம் அபமாரணே அனேன க்ரோதவாக்கேன மைதில்யா நிர்கதோ பவானு. சீதைக்கு உனக்கு தெரியாது போலாம், என்னுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியாதா, எந்த ராட்சசாலாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டு இருந்து அவ ஏதோ ஒரு கோபத்துல சொல்றா அந்த வார்த்தையை கேட்டு அவளை விட்டுட்டு ஆபத்துல விட்டுட்டு வந்திருக்கிய, நீ பண்ணது சரியில்லை. நகிதே பரிதுஷ்ணி தியக்வா யதசி மைதிலீம் க்ருத்தாயாஹ பருஷம் ஸ்ருத்வா ஸ்திரியாயதி த்வமிஹாகதஹ. இங்கதான் வார்த்தை, ஸ்திரியாயதி த்வமிஹாகதஹ. நீ இங்க வந்துட்டேன்னு நான் சந்தோஷப்படவே இல்லை, சீதை ஒன்ன விசா அதனால இங்க வந்துட்ட, அப்பா போனா போயிட்டு போட்டோம், நான் சீத்தையை வையற, பசங்க சொல்ற மாதிரி யாரானா அம்மா விசாக்கா அப்பான்ட்டு போய் சொல்றது, அம்மா என்ன வையறா அப்படின்னு சொன்னாக்கா சரி நான் அம்மா வையறம் போ சரியா போயிடும் போ வான்னு சொல்லி சொல்லி பொண்ணு அழைச்சிட்டு போறதுக்கு நான் இல்ல. இப்போ நீ பண்ண காரியம் தப்பு, அம்மா எதுக்கு விசான்னு கேட்டா ஏதோ ஒரு காரியம் சொன்னா அம்மா நீ தப்பு காரியம் பண்ணியோ இல்லையா, ஆகையில அம்மா விசா விச கேட்டுக்கோன்னு சொல்ற மாதிரி இப்ப சொல்ற இவ. நீ பண்ண காரியம் தப்பா போயிடுத்து, ஆகையில நீ வந்த காரியத்தை நான் சந்தோஷப்படல, நீ வந்தது சரின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் உனக்கு விவேகம் இருக்கிறவன், நீ பெண்களுடைய வார்த்தையிலேயே எவ்வளவு வார்த்தை பெண்கள் வார்த்தையை எடுத்துக்கலாம் எவ்வளவு வார்த்தை எடுத்துக்கூடாதுன்னு அது விவேகம் பண்ணிருக்கணும், அந்த விவேகத்தோட நடந்திருக்கணும், அது நடந்துக்கல. அதோட இல்லாத பெண்களுடைய வார்த்தைக்கே எப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லனா, கோபத்துல பெண்கள் சொல்ற வார்த்தையை எவ்வளவு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறது எவ்வளவு வார்த்தையை நம்ம எடுத்துக்கூடாதுன்றத ஒரு விவேச்சனம் பண்ணி நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கலாம், நீ நடந்துக்கவே இல்லையே. க்ருத்தாயாஹ பருஷம் ஸ்ருத்வா ஸ்த்ரியாயதே த்வமிஹாகதஹ சர்வதா த்வபநீதம் தே சீதயா யத் ப்ரசோதிதஹ க்ரோதஸ்ய வசமாகஸ்ய நாகரோஹு சாசனம் மம. சீதைக்கு கோபம் வந்தது முக்கியம் இல்ல, உனக்கு கோபம் வந்ததுதான் முக்கியம். உனக்கு கோபம் வந்ததுனாலதான் எது நல்லது எது கெட்டதுன்றத நீ பகுத்து பார்க்காமல் இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான காரியத்தை நீ பண்ணிருக்க. சீதை விசான்ற கோபத்தினால்தானே இங்க வந்த, இதுதான் கேள்வி. ஆமா, குருத்தோகன்யாத் குரு நபி, கோபம் வந்துருக்குன்னா என்ன வார்த்தை பேசுறோம் என்னன்றதே நமக்கே தெரியாது. ஆச்சாரியனாவே இருந்தா கூட அவளை கூட கண்ணாமினான்னு விசிறுவோம், வெயறதோட மாத்திரம் இல்ல கொலையே பண்ணிடுவோமா, குருத்தோகன்யாத் குரு நபின்னு. அதே காரியத்தை தான் நீ இப்ப பண்ணிட்டு வந்திருக்க, நீ வந்றது துளி கூட சரியில்லை. அசௌஹி ராட்சசா சேதே சரேணாபிஹதோமயா தோபார் ஹாசிதா ஹாராமான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னு சொல்லி லக்ஷ்மணா என்ன சரணம்னு சொன்னியே, தோபார் அந்த மாரிக்கன் உயர்ந்து கிடக்கிறான், என்னால பானத்தால போட்டு அடிச்சு உயர்ந்துக்கிறேன், இது ராட்சசன், இந்த ராட்சச வார்த்தைன்றது உனக்கு தெரியாது போயிடுதா, நீ எப்படி பண்ணலாம், நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தெரியும், எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ பண்ணினது எனக்கு பிடிக்கலன்னு ராமர் வீர. இப்ப இன்னொன்னு ஒன்னு சேர்ந்தது, சீத வசது ரைட்டா, லக்ஷ்மணர் போனது ரைட்டா, இப்ப ராமர் வெய்யறது, ராமர் லக்ஷ்மணர் வெய்யறது ரைட்டான்னு இன்னொன்னு ஒன்னு சேர்ந்து போச்சு. இதுக்கும் பதில் சொல்லியாகும், இப்ப ராமருக்கும் யோசனை பண்ணி சொல்லக்கூடாது, ஐயோ பாவம் இவ்வளவு விசவு கேட்டு அவன் சீதை எப்படி இருந்துட்டு இருப்பான், ஆகையால இதெல்லாம் சொல்லி சொன்னா கூட அவர் நடந்துட்டாளேன்றதுக்கோசரம், அவன் ரெண்டு காரணத்துக்கோசம் தான் வந்திருக்க, சீதை எங்கேயான பிராணை விட்டுட்டு போய் விட்டுட்டாள்னா என்ன பண்ணி தொலைக்கிறதுன்றதுக்காக தான் வந்த அப்படின்னு நினைச்சிருந்து வரலாமோ இல்ல, ராமர் இவர் வெய்யாத இருக்கலாமோ இல்ல, வார லக்ஷ்மணா வாங்க போய் பாக்கலாம், என்ன ஆபத்து வந்துருச்சுன்னு போய் பாக்கலாமே என்று சொல்லலாம்னாக்க, ராமரும் சேர்ந்து லக்ஷ்மண வெய்கிறேன். இப்ப எது சரி, இப்ப மறுபடியும் திரும்பி போனோம் அதே பஞ்ச அந்த ஜனஸ்தானத்துல நடந்த விஷயத்துக்கு, மறுபடியும் திரும்பி போனோம் ஆசிரமத்துல நடந்த விஷயத்துக்கு. ராவணன் ராமர் போன இவ லக்ஷ்மண போன உடனே இதுதான் சமயம் சொல்லிட்டு ராவணன் வரான். அந்த ராவணன் வரச்சே எப்படி வரான்றதெல்லாம் பாத்துருக்கு, நேத்தையே நாம சொல்லிட்டோம். நாம அவன் வரச்சையே வந்து ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுட்டு அவன் வரான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அது சன்னியாசி சிக்கியோட சன்னியாசமா வரான்றது, அந்த அதுக்கெல்லாம் நான் வரல. அதுக்கப்புறமா அவன் வரான், அவன் ராவணன் வரச்சையே அங்க இருக்கிற வனதேவத்தைகள்லாம் நடுங்கிறது, இந்த காத்து கூட அடிக்கிறதுக்கு பயப்படுறது, அந்த பர்ணசாலையில வர எந்த ஸ்தித்தில வரான்றது பாக்கணும். சீத ஒரே டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கா, ராமனுக்கு என்னாச்சோ என்னாச்சோன்னு இருந்துட்டு இருக்கா, தனக்கு ஒரே துணையா இருந்த லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சுட்டா, அனுப்பிச்சுட்டு அவ ஒண்டியா இருந்துட்டு இருக்கா, அந்த ஒண்டியா இருந்துட்டு இருக்கச்சே இந்த பிக்ஷுக வேஷம் சன்னியாசி வேஷத்தை போட்டு ராவணன் வரான். வந்த உடனேயும் எதனா சொல்றானா என்ன சொல்றான் பாக்குறான்னாக்கா, சரி இவளுக்கு ஒரு இவளுடைய கடமை வந்தா அவளுக்கு உபச்சாரம் பண்றதுன்றது கடமையா இருக்கிறதுனால அந்த கடமையில இருந்து வழுவாமல் அப்பவும் சீதா காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. அந்த காரியம் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கச்சே அங்க பார்த்தாக்கா, அப்போ ராவணன் வேற ஏதான வார்த்தை சொல்லலாமா, சொல்லல, நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு இவளுடைய அழக போய் சொல்லிட்டு இருக்கான். ஒரு சன்னியாசிக்கு போய் அழக பத்தி பேசறது நியாயமா? அவன் சொல்றான், ஹ்ரீஹி ஸ்ரீஹி கீர்த்தி சுபா லக்ஷ்மீஹி அப்சரா வா சுபானனே பூதிர்வா தும்பராரோஹே ரதிர்வா ஸ்வைரச்சாரிணி. இந்த காட்டுல நீ இருந்திருக்கியே மகாவிஷ்ணுவனுடைய பத்னியா இருந்திருக்கிற பூமி பிராட்டியா நீ, அல்லது மகாலட்சுமியா நீ, யாருன்னு தெரியலையே அப்படின்னா, கீர்த்தி சுபா லக்ஷ்மி அப்சராவா இல்ல அப்சரசா நீ, யாரும் தெரியலையே, பூதி இப்படி இவ்வளவு போய் ஸ்தோத்திரம் பண்றான், இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ஸ்தோத்திரம் பண்றான். இப்படி ஸ்தோத்திரம் பண்றத பார்த்தோம்னா அப்ப யாருன்னு கேக்கிறதுக்கு பதில் சொல்லணும் இல்லையோ? அப்போ அதுவும் இந்த காடு, இது ராட்சசர்கள்லாம் இருக்கிற காடு, ஒரே என்ன சொல்றதுன்னு தெரிய முடியாது, இங்க வந்து இதெல்லாம் தனிமையில நீண்ணு இவ்வளவு அழகோட தனிமையாக இருந்துட்டு இருக்கிறதுன்றது சர்வாத்மனா, ஆகையால நீ யாரு எங்கேந்து வந்திருக்க எப்படி வந்திருக்க இந்த இடத்துல இருக்கன்னு சொல்லுன்னு சொல்ற. தத்சுவேஷம் ரகயாகதம் பதிம் பிரதீட்சமாணா சஹ லக்ஷ்மணம் ததா நிரீட்சமாணா ஹரிதம் ததர்சதம் மகத்வனம் நைவது ராம லக்ஷ்மணோ. இப்படி கேட்டா இதுக்கெல்லாம் பெரியவாள் எதிர வந்தாள்னாக்கா அவள் எதிர பொம்நாட்டிகள் பேசிட்டு இருக்க கூடாது, இப்பெல்லாம் அது விபரீதமா இருக்கு, புருஷாலெல்லாம் வாய்மூண்டு இருப்பா, பொம்நாட்டி தான் பேசிட்டு இருப்பா, அந்த பொம்நாட்டி பேசக்கூடாது. என்ன பேச வைக்கிறாரு இந்த எதிர வந்திருக்கிற சன்னியாசியா வந்திருக்கிற ராவணன் பேசச்சு, இவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது ராமணன் லக்ஷ்மணன் வந்துருவான்னு எட்டி எட்டி எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காவோ, பார்த்தா அங்க வெறும் காடுதான் இருந்துட்டு இருக்கே தவிர ராமனும் வரல லக்ஷ்மணனும் வரலையா, இதுக்கு மேலையும் நாம பதில் சொல்லாத இருந்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக அவ பதில் சொல்லிட்டு வர. அப்ப பதில் சொல்லச்சே ராமனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற, தத்யான பிரதிகிரியா சத்யம் புரூயாத் நச்சான்றதுன்னு அந்த தசரத சக்கரவர்த்தி இடத்துல குமாரா இருந்துட்டு இருக்கவர், அங்க அயோத்தியில நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லிட்டு லக்ஷ்மணனை பத்தி சொல்ற. சப்ராதா லக்ஷ்மணோ நாம பிரம்மச்சாரி திருடோ ரதஹ அன்வகச்ச தனுஷ்பாணிஹி பிரவ்ரஜந்தம் மயா சஹ ஜடி தாபஸ ரூபேண மயா சஹ சஹானுஜ பிரவிஷ்டோ தண்டகாரண்யம் தர்ம நித்யோ திருடோ ரதஹ தேவயம் பிரச்சுதா ராஜ்ய கைகைஸ்து கிருத்தேத்ரய. சீதையினுடைய வார்த்தை லக்ஷ்மணனை பத்தி சொல்ற வார்த்தை. அஞ்சு நிமிஷம் முன்னதான் லக்ஷ்மணனை இப்படி எல்லாம் வெசி அனுப்பிச்சா. அந்த போன லக்ஷ்மணனை பத்தி ராவணனிடத்துல சொல்ற பிக்ஷுகன், அதாவது மிச்சா வேஷம் பொய் வேஷம் தரிச்சுண்டு வந்திருக்கிற சன்னியாசி வேஷம் தரிச்சுண்டு வந்திருக்கிற ராவணனிடத்துல சீதை சொல்ற வார்த்தையை பாருங்க. சப்ராதா லக்ஷ்மணோ நாம, அந்த லக்ஷ்மணன் அவருடைய அந்த ராமனை பத்தி சொல்லிட்டா, லக்ஷ்மணன் பார்த்து சொல்லி சொல்ற லக்ஷ்மணத்துல ராமனுடைய பாத்தம். அவர் என்ன சொல்லிருக்கா, பிரம்மச்சாரி தர்மச்சாரி திருடவுரதா, தர்மச்சாரி திருடவுரதா, தர்மத்தை பண்ணவர். அதோட இல்லாத எப்பவுமே தர்மத்தை பண்ணிருக்கார். தன்னுடைய சங்கல்பத்துல மீறாதவராக இருந்திருக்கவர். அன்வகச்ச தனுஷ்பாணிஹி பிரவ்ரஜந்தம் மயா சஹ, நான் ராமனோட வருவேன் பிடிவாதம் பிடிச்ச என்னோடு, அதாவது எங்க ரெண்டு பேருடையும் தனுஷ்பாணிகி கையில வில்ல ஏந்து எங்க பின்தொடர்ந்து அவரும் வந்துட்டார். ஜட்டி தாபச ரூபேண மயா சஹ சஹானுஜா பிரவிஷ்டா தண்டகாரண்யம் தர்ம நித்யோ திருடவ்ரதா. லக்ஷ்மணன் தஸ்ய பிராதாத் வை மாத்திரோ லக்ஷ்மணோ நாம ராமஸ்ய புருஷ வியாக்ரஹா சஹாயா சமரீரியா. ராமனுக்கு எப்பவும் சகாயமா இருக்கணும், ராமனுக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணணும், சிசுரூஷ பண்ணணும்ன்றதுக்காகவே வந்தவர் லக்ஷ்மணர். எங்க ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றவனாக வந்தவர் லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணரும் ராமரும் சேர்ந்தாச்சுன்னாக்க எந்த ராட்சசனாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. அவ ரெண்டு பேரும் வெளியில போயிருக்கா அப்படின்னு உண்மையில் லக்ஷ்மணன் இடத்துல சத்மநாய கொஞ்ச நாள் முன்ன சொன்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் கணக்கு சீதைக்கு இருந்ததுன்னாக்க, அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல சொல்லச்சே ராவணன் இடத்துல சொல்லச்சே லக்ஷ்மணனை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்லாத விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லன்னா லக்ஷ்மணனை சேர்த்து வச்சிருக்கலாம். இப்படி ஒரு விபரீத எண்ணத்தோட என்னோட வந்தவன் லக்ஷ்மணன் என்று சொல்லிருக்கலாம். அந்த வார்த்தைய சொல்லல சீதா பிராட்டி. அப்ப லக்ஷ்மணன் இடத்துல எவ்வளவு ஒரு நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கா என்பதை பார்க்கணும். ஆகையால இந்த விஷய இப்ப பாருங்கோ, சீதை சொன்னது ரைட்டா தப்பா? இவ்வளவு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிற ஒரு சீதை கோபத்துல சொல்லச்சே, அந்த கோபத்துல சொல்றான்றத கூட பராமர்சம் பண்ணாத அவளை விட்டது, அவளை விட்டுட்டு லக்ஷ்மணன் வந்தது சரியா? இதுதான் ராமர் கேக்குற கேள்வி. இப்ப ராமர் போய் நீ வந்தது தப்புன்னு லக்ஷ்மண கோச்சின்றது சரியா அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பதில் நீங்க தான் சொல்லணும். வந்து அந்தந்த அந்தந்த ஒரு இதை மாத்திரம் யோசனை பண்ணி பார்த்தோமானாக்கா, சீதை ஆஸ் எ ஹோல் தனிப்பட்ட முறையில சீதைன்னு பார்த்தோம்னா லக்ஷ்மணன் இடத்துல அவ்வளவு பிரீத்தி, அவ்வளவு விசேஷமான ஒரு கட்டாட்சம் லக்ஷ்மணன் இடத்துல இருக்கு. லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன்றத முழுசா தெரிஞ்சின்றவளாக இருந்துருக்கா. அங்க நடக்கிற ஒரு டென்ஷன்ல பார்த்தோம்னா அந்த சமயத்துல சீதை ஒரு கோபத்தோட நடந்துட்டா அது வாஸ்தவம். அந்த கோபத்தோட நடந்துட்டாக்க அந்த கோபத்தோட அதற்கும் கோபமா இருந்தா கூட சொல்ற வார்த்தையில ஒரு வித்தியாசம் இல்லையான்னா வேற ஏதானா வார்த்தை சொல்லிருக்கூடாதா? இந்த விபரீதமான வார்த்தை சொல்லி லக்ஷ்மணன் சொன்னது அது தப்பாட்டப்படுது, அப்போ லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்ததுன்னா அதுவும் சரி போல தோன்றது. இப்படி இது ரெண்டு நாளையும் வரைச்சே ராமர் பார்த்து என்ன சொல்லணும், இந்த மாதிரி சீதை என்ன இந்த மாதிரி தகாத வார்த்தையை சொன்னா போனா போயிட்டு போறது, நீவா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டிய போக நீ பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு ராமர் சொல்ற. இது எல்லாம் பார்த்தோம்னா இப்ப யார் பண்ணது ரைட்டு, யார் பண்ணது தப்பு, எங்கேயோ ஏதோ ஒரு விபரீதம் நடக்கிறது அப்படின்னா பாரு. அதுக்கு மேல ஒன்னு சொல்ற, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, சீதை சுடுசொற்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா ராமனிடத்துல சீதை வச்சிருக்கிற ஒரு பக்தி தான். அததான் சொல்ற. இப்ப நீ அந்த அதே அந்த இடத்துலயே பாக்கணும். ராவணத்துல நீர் இவ்வளவு சன்னியாசியா வந்து என்ன பத்தி நீ யாரு என்னன்னு இவ்வளவு பரிவோட கேக்குற, உன்னுடைய குலம் என்ன கோத்திரம் என்ன அது சொல்லு அப்படின்னு கேக்குற. சன்னியாசிக்கு குலம் ஏது கோத்திரம் ஏதுன்னு சொன்னா பார்த்தோம்னா சன்னியாசிக்கு குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது, நீ பூர்வாசிரமத்துல எந்த குலத்துல இருந்த, என்ன கோத்திரத்துல இருந்தேன்னு சொல்லு. சன்னியாசிக்கு காட்டுல சஞ்சாரத்துக்கு வரைச்சே காட்டுல இருக்கணும்னு சன்னியாசிக்கு சொல்லிருக்கு. ஆனா எப்படிப்பட்ட காட்டுல இருக்குன்னு இருக்கணும்னாக்க, கிராமத்துக்கு சமீபத்துல இருக்கிற இருக்கணுமா, கிராமத்துக்கு வந்து பிக்ஷ வாங்கிட்டு காட்டுக்கு போயிடணும். இப்படிதான் அவ ஏகாந்தமான ஸ்தலத்துல இருக்கணும் அவ. இதுதான் சன்னியாச தர்மம் சொல்லிருக்கு. ஆனா நீ சன்னியாசின்னு வர, நீ இப்ப நீ இருக்கிற இடம், இப்ப இந்த தண்டகாரண்யன்றது இருக்க, இது சுத்துப்பட்டாரத்துல எங்கேயுமே ஒரு கிராமமும் இல்லாத ஒரு இடம் இது. இந்த இடத்துல போய் நீ சன்னியாசியா வரேன்னு சொன்னேனாக்கா, நீ யாருன்னு எனக்கு யோசனையா இருக்கேன்னு சீதா பிராட்டி கேக்குறான். ஆகையிலதான் நீ யாருன்னு கேக்குற. அப்போ அதுக்கு மேல மறைக்க விரும்பல ராவணன். அப்போ அந்த ராவணன் தான் ராவணன்றத சொல்றான், உன்னை ஆசைப்பட்டு நான் வந்திருக்கேன், உன்னை நான் அழைச்சும் போறேன், நான் போயிடலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப சொல்ற சீதா பிராட்டி சொல்றான், மகோததி மிவாட்சோபம் அகம் ராம மனோவிரதம் சர்வலக்ஷண சம்பன்னம் ந்யக்ரோத பரிமண்டலம் சத்யசந்தம் மகாபாகம் அகம் ராம மனோவிரதம். நான் ராமனையே மறைச்சிண்டு அவனையே பின்பற்றுபவர்களாக நான் இருந்திருக்கேன். எப்பேற்பட்டவன் ராமன், ஒரு ஆலமரம் மாதிரி எல்லா தபஸ்விகளும் அவரிடத்துல ஆசிர, ஆலமரத்து நிழல்ல எல்லாம் ஒதுங்கும். அந்த மாதிரி ஆலமரத்து நிழல் மீதி மரத்து நிழலை காட்டிலும் வித்தியாசம் உண்டு. ஆலமரத்து நிழலுக்கு, ஆலமரத்து நிழல் வெய்ய காலத்துல குளிர்ச்சியா இருந்துருக்கும், அதே குளிர் காலத்துல ஆலமரத்தின் கீழே இருந்தவானாக்கா சுடுகையா இருந்துருக்குமா. கணத்து ஜலத்துக்கு ஆலமரத்து நிழலுக்கெல்லாம் இதுக்கு சுபாவம், எப்பவுமே நமக்கு எது வேணுமோ அதுக்கு அனுகூலமா இருந்துருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமராகி ஆலமரத்தின் கீழே அத்தனை பேரும் ஆசிரியிருக்கா, அந்த ஆலமரத்தை நான் அண்டினவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், அவனை விட்டு வரமாட்டேன். பூர்ணச்சந்திரானனம் ராமம் ராஜவத்சம் ஜிதேந்திரியம் பிருதுகீர்த்தி மகாபாகம் அகம் ராம மனோவிரதா அகம் ராம மனோவிரதா. நான் ராமனை தான் நான் பின்பற்று போனே தவிர உன்னோட நான் வரமாட்டேன்னு சொல்றான். அது மாத்திரம் இல்ல, நீய உன்னைய ராமனையும் இவனையும் கம்பேர் பண்ற, தொம்போனர் ஜம்புகஹா சிம்ஹீம் யாமி மாமிகேச்சி துர்லபம். ஒரு குள்ள நெறி பெண் சிங்கத்தை ஆசைப்படுற மாதிரிதான் இருக்கு, நீ என்ன ஆசைப்படுறது? ஆகையால நீ பாரு, உனக்கு பெரிய அழிவு வந்துருதுன்றதுதான் தெரியறது. இங்க இருக்கிற வனதேவதைகள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கு. நீ ராவணன் நினைக்கிறது அதாவது வருஷ வருஷம் சொல்றார் வால்மீகி சீதை என்ன வார்த்தை சொல்றதன்றத, நீ ராவணா நீ என்ன அடையணும்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா, நல்ல கூர் தீட்டி வச்சிருக்கு ஒரு பெரிய ஒரு கத்தி, அந்த கத்தியில கொண்டு போய் நாக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அது நாக்க வச்சா என்ன ஆகும், நாக்க அறந்து போயிடும். அதே மாதிரி நெருப்பு தணிக்கு தகிக்கிறது ஒரு துணியில கொண்டு, இந்த துணியில துணி எடுத்து போய் நெருப்பை எடுத்து போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ பண்ற காரியம். ஒரு கல்லை எடுத்து கட்டின்ட்டு நான் சமுத்திரத்தை தாண்டி போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ என்ன விரும்புறது. கல்ல கூட்டே விஷம் பீத்வா ஸ்வஸ்திபான் கந்துமிச்சசி அக்ஷிம் சூச்சா பிரமுரஜசி ஜிஹ்வயா லேடி சக்ஷுரம். ஒரு ஊசியை எடுத்து கண்ணுல இருக்கிற அழுக்க போக்குறேன்ற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு நீ பண்ற காரியம். அக்ஷிம் சூச்ச காலக்கூட்ட விஷத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு ஜீர்ணமாக்கிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. ஆகையால என்னை பத்தி நினைக்கவே நினைக்காத, உனக்கும் ராமனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்துருக்கு என்று அந்த தனிமையில இருக்கச்ச கூட சீதா பிராட்டி ராமனை பத்தி ஸ்தோத்திரம் பண்றா, ராவணனை வெய்யரா. இவன் பெரிய ராட்சசன்னு தெரியும், தெரிஞ்சா கூட அவனிடத்துல வெய்யரா. அதுக்கு மாத்திரமில்ல, இவளை நினைச்சா என்ன விபரீதம் வரும்ன்றதையும் சொல்ற, அவ்வளவு நம்பிக்கை ராமனிடத்துல இருக்கு. அந்த ராமனுக்கு எதனா ஒண்ணு ஆயிடுத்துன்னா அவ பதறத்துல என்ன தப்பு? திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாந்யஹ்யேன மார்க்கேண மஹீம் மஹேஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.